ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ತಿರುಗೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸುಧಾಮಸಿ ಗುರುಭ್ಯ ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋವಾಚ ಮದೀಮಹೇ ಮಣಿಮಹೇ ಚ ತತ್ರ ತೋ ದಂಪತಿ ಜಗದಹಂಪತಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲ ಸ್ಫಟಿಕಾಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿಧ್ಯಾನಾಂ ಭಯಗ್ರೀವಂ ಪಾಸ್ಮಹೇ ಜಯತ್ಯಾರ್ಚಿತ ಸಂತ್ರಾಸ ಧ್ವಾಂತ ವಿದ್ವಂಸನೋದಯ ಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರ ಪೂಜಂತಂ ರಾಮರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆಲೋಚ್ಯ ಕವಿತಾ ಸಾಕಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ವಾಲ್ಮೀಕೇ ಮುನಿಪುಂಗಸ್ಯ ಕವಿನಾ ಕವಿತಾ ಮಹಾನಿನಂ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾ ನಾಥಂ ಗೋವಿಹಂ ಪದಾಂಗತಿಂ ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತಸಾದೇ ಸಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ಸಮದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತೆ ಮನೋಜಪಂ ಮಾರುತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಭಕ್ತಿಮತಾಂ ಪರಿಷ್ಟಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂತಮುದ್ಯಂ ಶ್ರೀರಾಮಭೂತಂ ಹರಿಸಾನ್ಮ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಗತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಭಾಷ್ವಪಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಶಿವಪದಿಯಾನ ಭಗವಾನ್ ಅವನ್ ಒಂದು சங்கல்பம் பண்ணி என்ன அவதாரம் பண்ணாலும் தாயாரும் கூடவே அவதாரம் பண்ற பரபிரம்மம் அப்படின்னாலே பெருமாளும் தாயாரும் மாத்தான். ஸ்ரீ வைகுண்டத்தில் மட்டும் இல்ல, திருப்பார்கடல்ல மட்டும் இல்ல, விபவாவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம் எடுத்தாலும் தாயாரும் கூடவேதான் அவதாரம் பண்றான். அப்படி நம்ம நேத்தி சீதாராம கல்யாணம் பார்த்தோம். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ அப்படின்னு ஜனக மகாராஜ சீதாதேவியை கைப்பிடித்து ராமனுக்கு கொடுத்து இயம் சீதா என் சீதா மம குமாரி சகதர்மச்சரி உங்களுடைய சகதர்மச்சரியாக இருப்பா அப்படின்றது நம்ம பார்த்தோம். அங்கேருந்து அயோத்தியாவுக்கு திரும்பி வரணும். அப்ப வந்து பரசுராமர் வந்தேர். பரசுராமர் வந்து சிவதனுஷை மட்டும் எடுத்தா போராது, விஷ்ணு தனுஷையும் எடுத்து காட்டுவேர். அந்த இடத்திலையும் ராமன் அவருடைய கர்வத்தை பங்கம் பண்ணேர். அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு வரேர். அயோத்தியால விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணரை கூட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அவர் திரும்பி வந்து. அதுக்கப்புறம் ஊர்ல ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னன் நாலு பேருக்குமே ஒரே சமயம் கல்யாணம். அது வந்து சீதா ராமர் ஊர்மிளை லக்ஷ்மணனுக்கு, அப்புறம் வந்து மகாந்தவி பரதனுக்கு, சுதகீர்த்தி சத்ருக்னனுக்கு கல்யாணமாய் வரும்பொழுது ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வரவழைக்கிறார். ஒவ்வொரு ஆத்திலையும் கோலம் போட்டு ஆர்த்தி இட்டு ராமரை எல்லாரும் வரவழைக்கிறார். சீதாதேவியை பார்த்து எல்லாரும் ஆஹா, நம்ம ராமனுக்கு ஏத்த பத்னி சீதை தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். எப்படி நம்ம வந்து பெண் ஊர்ல கல்யாணமானா திரும்பி இங்க வந்து ரிசப்ஷன் பண்றோமோ அந்த மாதிரி எல்லா ஜனங்களும் வந்து எல்லாரும் பெரியவாழ்லாம் ஆசீர்வாதம் பண்றா, சின்னவாழ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க ஒரு உற்சவம் மாதிரி ஆச்சரியமாக நடக்கிறது. அப்ப வந்து கௌசல்யாச்ச சுமித்ராச்ச கைகேயாச்ச சுமத்யமா அப்படின்னு எல்லா பட்ட மகிழ்ச்சிகள் ராஜா தசரதர் எல்லாரும் வந்து அந்த ராஜ்யத்தில் அயோத்தியாவுக்கு வருதே ஆச்சரியமான கட்டம். அதுக்கப்புறம் நிறைய வருஷம் ஆச்சரியமா அப்படி இருக்கா. அங்க வந்து வால்மீகி மகர்ஷி சொல்லும் போது ஒரு ஒரு வருஷமும் அப்படின்னு பொழுது அவளுடைய பந்தம் வந்து இன்னும் அதிகமாக பிரியம் உண்டாருது அப்படிங்கிறது. 12 வருஷம் கழிச்சுன்னா சீதாராமருடைய பந்தம் இன்னும் 12 மடங்கு இன்னும் அதிகமாக இருக்கு பிரியம் அப்படிங்கிறது. அப்படி என்ன, நான் ஏன் காரணம் என்ன அப்படின்னா, சசியாச்ச பர்த்தா த்விகுணா ஹிருதய அப்படின்னு ஒன்னு அப்பா பண்ணி வச்ச கல்யாணம். அது மட்டும் இல்ல, ராமன் பல பராக்கிரமர். அந்த சிவதனுசை எடுக்கும் பொழுதே அவர் மகாவீரர்னு தெரிஞ்சிருக்கு. அவ வீரனாக இருந்தா மட்டும் போருமா? அப்ப ஒருவேளை நிறைய வீரனாக இருந்தா நம்ம கிட்ட வந்து கடினமாக நடந்துப்பாடே அப்படின்னு அப்படி கிடையாது. அயோத்தியா வந்து பார்த்தா இவருடைய குணம், பெரியவா கிட்ட இவர் நடந்துக்கிற விதம், சின்ன பசங்க கிட்ட குழந்தைகள் கிட்ட கூட பேசுற இவருடைய விதத்தை பார்த்து இன்னும் இன்னும் பிரியம் அதிகமாக தான் இருக்கு. அதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில சொல்லும்பொழுது, ஆபன்னாதி பிரசமன விதவு பத்த தீட்சஸ்ய விஷ்ணோஹோ ஆச்சக்கிஸ்துவாம் பிரிய சகசரி மைதமத்தியோப பண்ணாம் அப்படின்னு ஆபன்னாதி கஷ்டப்படுறவாளுக்கு எல்லாம் சரணாகத்தின்னு வந்தா தீட்சஸ்ய விஷ்ணோஹோ அபயம் சர்வபூதேபியோ ததாமியே விரதம் மமான் விரதம். அவருடைய விரதம் யாரு சரணாகதி பண்ணாலும் அவரை ரட்சிக்கணும், அபயம் கொடுக்கணும்ன்றது அவருடைய விரதம். அவருடைய விரதத்து கூடவே தாயாரும் சகதர்மச்சரி அப்படின்றதுனால சீதாவும் ஆச்சக்கிஸ்துவாம் பிரிய சகச்சரி மைகமத்தியோப பண்ணான்னு கூடவே அவதாரம் பண்றார் விபவாவதாரத்திலும். அப்படி 12 ஏன் அவ்வளவு மடங்கு இன்னும் பிரியம் அதிகமா இருக்கு? நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லிக்கிறான், முதல்ல இவா சந்தோஷமா இருந்தா அப்புறம் டெய்லி ஆத்துல சண்டை அப்படின்றோம். ஆனா அங்க வந்து நேர நேரம் அதிகமாகிறதுன்னா அது ஆசைக்காக மட்டும் இல்ல, தர்மத்துக்காகவும். ஏன்னா தர்ம பத்னி அப்படின்னாலே வாமர் பண்ற அத்தனை தர்மத்திலையும் சகதர்ம எத்தனை தர்மத்திலையும் தானும் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம். அங்க அயோத்தியாவுக்கு வந்தவன அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம் ஆரம்பம். வால்மீகி மகர்ஷி அயோத்தியா காண்டம் ஆரம்பத்திலேயே அயோத்தியா காண்டம் பூர்த்தியா விசேஷ தர்மம் தான், சாமானிய தர்மமே கிடையாது, எல்லாம் விசேஷ தர்மம் தான். இதுல ஒரு அண்ணா எப்படி இருக்கணும், ஒரு தம்பி எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு மக்கள் எப்படி இருக்கணும்னு இந்த அயோத்தியா காண்டத்தை படித்தவாளுக்கு அவ்வளவு ஆச்சரியமாக நமக்கு புரியும் விசேஷ தர்மம். அதுல கச்சத மாதுலா குலம் பரதேன மகாத்மனஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க முதல்ல எடுத்தவங்க பரத சத்ருக்னாலதான் அயோத்தியா காண்டத்துல ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறதே பாதுகா பட்டாபிஷேகம், பரதனுடைய பெருமை. அந்த காண்டம் ஆரம்பிக்கும் பொழுதே பரதனை பத்தி சொல்லி ஆரம்பிக்கிறது. பரதனுடைய மாமா வந்து கல்யாணமாச்சின்னு தெரிஞ்சவங்க ரொம்ப சந்தோஷம். அயோத்தியாவுக்கு வந்து அவளுக்கு பரிசெல்லாம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு எங்க ராஜ்யத்துக்கு வந்து பரதன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற பரதன் சந்தோஷமா சரி மாமாவுக்கு போயிட்டு வரேன்னா உடனே தான் மட்டும் கிளம்பல, எப்பயுமே ராமலக்ஷ்மணா எப்படி ஒன்னாக இருப்பாளோ பரதனும் சத்ருக்னனும் ஒன்னாகத்தான் இருப்பார். சத்ருக்னன் எப்பயுமே பரதனோட இருக்கிறதுனால கேட்க கூட இல்லை, சத்ருக்னா வா போலாம் அவ்வளவுதான் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்தே கிளம்புறான். அவ மாமாவுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் இங்க ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. தசரதர் அவர் ரொம்ப ராஜ்யம்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு மனசுல அவர் நினைச்சுக்கிறார், இதம் சரீரம் லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய சிராஜிதம் அப்படின்னு வயசாயிருக்கு, முடிகள்லாம் நிறைஞ்சிருக்கு, நம்ம பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னா அத்தனையும் பண்ணியாச்சு. நம்ம வந்து பித்ருணம் தேவருணம் ரிஷி ரிணம் எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு தசரதர், இனிமேல் என்ன அப்படின்னா நம்ம பாரத்தை குறைச்சிண்டு அடுத்தது ராஜாவை நியமிக்கணும், யுவராஜாவை நியமிக்கணும். யார நியமிக்கலான்றதுல குழப்பமே கிடையாது. ஜேஷ்ட பிராதா அது வந்து இக்ஷ்வாக்கு குலத்துல பெரிய பையனுக்கு தான் பட்டம், அதுவும் ராமர் அப்பேற்பட்ட குணவான், அவருடைய ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பத்தி பார்த்து அவர் மக்கள் கிட்ட நடந்துக்கிற விதமும், அயோத்தியால அவர் எப்பயுமே மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல நிக்கிற அந்த குணத்தெல்லாம் பார்த்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நேர ராமன் கிட்ட போய் சொல்லல. ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம வந்து டெமோக்ரசி எலெக்ஷன் பேசுறோம், ஆனா அன்னைக்கே தசரதர் எப்படி இருந்தேன்னு நம்ம பார்க்கணும். எல்லா ஜனங்களையும் கூப்பிடுறேர், எல்லா ராஜாக்களையும் கூப்பிடுறேர், அதுக்கப்புறம் அயோத்தியால இருக்கிற சிற்றரசர்கள் மந்திரிகள் எல்லாரையும் கூட்டு அப்ப சொல்றே, சாம் சந்திரமிக புஷ்யேன யுக்தம் தர்மபுதாம் வரம் அப்படின்னு இந்த புஷ்யத்துல என்னுடைய பாரத்தை குறைச்சி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு இருக்கேன், நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கோ அப்படின்னு தான் கேட்கிறேன். எல்லா மக்களும் ஒத்துக்கணும். அப்ப வந்து நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாரும் யோசிப்பா இல்லையா, இப்ப என்ன அவசரம் ராஜா அப்படின்னு சில பேர் சொல்லலாம், சில பேர் ராமனுக்கு எதுக்குன்னு யோசிக்கலாம், இன்னும் பெருசாகட்டமே யோசிக்கலாம். ஆனா அத்தனை பேரும் ஒரே குரல்ல எல்லாமே இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரவிருதானனம்னு இச்சாம் நாங்களும் இதான் நினைக்கிறோம் அப்படின்னு அத்தனை மக்களும் சொல்றாலாம் தசரத சக்கரவர்த்திக்கு சந்தோஷம். ஆனா இத்தனை வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவோமே எல்லாரும் கணத்துல சந்தோஷம் ராமன் ஆக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் இதான் மனசுன்னு சொன்னார். இத்தனை வருஷத்துல என்னுடைய ராஜ்யத்துல ஏதாவது ஒரு குறை நடந்ததா அப்படின்னு கேட்டார் தசரதர். மக்களுக்கு எல்லாம் கஷ்டமாயிடுச்சு, அப்படி இல்ல ராஜா ஒரு குறையும் இல்ல, ஆனா நீ வளர்த்த குமாரருடைய மகிமை உமக்கே தெரியாது, அவர் எங்க கிட்டதான அதிகமா இருக்கார், அவருடைய பிரியம் ஒவ்வொருத்தருக்கிட்ட அவர் இருக்கிற பிரியத்தை பார்த்து பிரியவாதி பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவாகா அப்படின்னு இப்பேற்பட்ட குழந்தை இவர் அந்த ராமன ராஜாவாக பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசையே தவிர உம்மனுடைய ராஜ்யத்துல ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாளாம் தசரத சக்கரவர்த்தி. ரொம்ப சந்தோஷப்படுறார். சுமந்திரரை கூட்டு உடனே ராமர் ஆசிண்டு வா சபைக்கு அப்படின்னு கூப்பிடுறார். அங்க வந்து பிரஸ்தானம் பண்ற எல்லாரும் முன்னாடியும் ராமனை கூட்டுன்னு வந்து எவ்வராஜ்ய ராமஸ்ய சர்மலோகம் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி புஷ்ய நட்சத்திரத்துல இந்த மாதிரி நான் யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமன் அதுக்காக சந்தோஷப்படல, நம்மள மாதிரி ஆஹா நான் ராஜா ஆக போறேனான்ற சந்தோஷம் இல்ல, எப்படி வந்தேரோ அதே கம்பீரத்தோட அதே சாந்த முகத்தோட சரி அப்பா சொல்லியாச்சு ஜனங்கள் எல்லாம் சொல்லியாச்சு சரி இதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். அப்புறம் தசரதர் அங்கேருந்து எல்லாம் சபையை கலைச்சிட்டு போலாம் அப்படிங்கிறேன். எல்லாரும் சந்தோஷப்படுறான். ஆனா தசரதருக்கு மட்டும் ராமன் ஒண்ணுமே சொல்லலையே, சந்தோஷம்னு சொல்லல. அவருடைய முகத்திலையும் இதுக்காக ஒண்ணும் பெரிய இது இல்லையே, நம்ம ஏதாவது அவரை கேட்காம பண்ணிட்டோமா அப்படின்னு சுமந்திரர் திருப்பியும் கூப்பிட சொல்றேன். சுமந்திரர் போய் ராமர் தசரதர் கூப்பிடுறேன்னு உடனே இப்பதானே கூப்பிட்டு திருப்பியும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்றாரு. ராமன் உடனே கிளம்பி வந்து தசரதரை சேவிச்சே தசரதர் கட்டி பிடிச்சு பக்கத்துல உட்காருப்பா. நான் ஒன்னு சொல்றேன், இதை இவ்வளவு சீக்கிரமாக நான் ஆலோசனை பண்றேன்னா நிறைய பேர் சொல்றான், இந்த ஜாதகம்லாம் பார்த்து ஏதோ ஒரு இந்த காலத்துல இந்த ராஜா தசரதனுக்கு கஷ்டம் வரப்போறதுன்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி ராஜ்யத்தை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா, அதனால நான் பண்றேன், என்ன உனக்கு சந்தோஷம் இல்லையான்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. ஆனாலும் முகத்துல சந்தோஷம் தெரியலையே, ஏன் பரத சத்ருக்கு நான் இல்ல, அவளுக்கு சொல்லாம உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்றது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேக்குறேன். இல்ல அவ திரும்பி வரணும்னா அவ வரத்துக்கு சமயமாகும், ஆனா சுபசிய சீக்கிரம்னு தெரியவா சொல்றா, உடனே நடந்துடணும், எந்த ஒரு இதுவும் மாறக்கூடாது. அதனால நான் சொல்றேன், தசரதர் சொல்றேன், அப்பா பரதன் இந்த விஷயத்தை கேட்டா பரதனை விட சந்தோஷப்படுறது வேற யாருமே இல்லை, நீ கவலைப்படாத, நீ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். ராமர் சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் நேர கௌசல்யா மாதா கிட்ட பார்க்க போறேன். கௌசல்யா மாதாக்கு ரொம்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கு, விஷயம் தெரிஞ்சிருக்கு. சித்வாக்கு புஷ்யே புத்திரஸ்ய எவ்வர ஆஜ்யாபிஷேசனம் அப்படின்னு தன்னுடைய புத்திரனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். ராமன் வரேன்ன உடனே ராமன் வந்து சேவிச்சே ரொம்ப கட்டி பிடிச்சு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு எடுத்த உடனே, நீ ராஜாவாக போறேன்னா சொல்லல, அப்பா எப்படி தர்ம பரிபாலனை பண்ணேரோ அப்படி பிரஜா பாலனம் பண்ணணும் அப்படின்னு தர்மத்தெல்லாம் எடுத்து சொல்றான். ராமனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பதான் முதல்ல அவர் எடுத்து சொல்றேன், அப்பாவும் சொல்லியாச்சு மக்கள் சொல்லியாச்சுமா இந்த மாதிரி பட்டாபிஷேகம் பண்ண போறான்றது அவர் அப்பதான் அந்த வாயால சொன்னவுடனே எல்லாரும் சந்தோஷப்படுறா. லக்ஷ்மணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன், சௌமித்ரே பூக்க போகான் அப்படின்னு, இந்த ராஜ்ய பலன் எல்லாம் நீதான் சந்தோஷமா எடுத்துக்கோ அப்படின்னு. நான் ராஜாவாக இருந்தாலும் இந்த பலன் என்ன, நான் ராஜாவாக இருக்கேன், நான் அனுபவிக்கலாம்னா ஒண்ணு, நீ அனுபவி அப்படின்னு சொன்னா நீயும் ராஜா தான் அர்த்தம். அப்படி சொல்றாரு அப்படின்னா லக்ஷ்மணனுடைய தெரியும், ராமனுக்கு தெரியும், லக்ஷ்மணனுக்கு இது இந்த வார்த்தை எவ்வளவு சந்தோஷம். ராமனுக்கு சந்தோஷத்தை விட லக்ஷ்மணனுக்கு பூர்த்தியா சந்தோஷம், ராமன் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல அதனால ரொம்ப சந்தோஷப்படுறான். கதே புரோஹிதா ராம ஸ்நாதோ நித்யமாசஹான்னு தசரதர் இதுக்கு மேல வசிஷ்டரை கூப்பிட்டு மேற்கொண்டு காரியத்தை பார்க்கணும், விரதங்கள்லாம் பண்ணணும், யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ சொல்லிடும் அப்படின்னு அனுப்புறேன், ராமர் சீதாவை கூப்பிட்டு வசிஷ்டர் இதெல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு. அங்கேருந்து ஆச்சரியமா அன்னைக்கு முன்னாள் ராத்திரி அவ பெருமாள் கோவில்ல போய் அன்னைக்கு விரதம் இருக்கணும். அங்க பெருமாள் கோவில் எதுனா ரங்கநாதன், சாட்சா பெரிய பெருமாள் அந்த காலத்துல அயோத்தியா ராஜாவுக்கு குலகனமாக இருந்து அந்த ரங்கநாதன், இங்க சொல்லும் பொழுது நாராயணன் தான் சொல்றது, ஸ்ரீரங்கத்துக்கு வந்த முன்னதான் அந்த பெருமாளுக்கு ரங்கநாதன், ஸ்ரீரங்கன் ரங்கத்துல வந்ததுனாலதான் ரங்கநாதன், அதுக்கு முன்னாடி நாராயணன் தான் இங்க சொல்றேன், இது அதே சாட்சாத் ரங்கநாதன். அங்க வந்து ஆச்சரியமா ராமன் கைங்கரியம் பண்ற, அந்த ராமன் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்றத இங்க வால்மீகி மகர்ஷி சொல்றேன், சகபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகதா அப்படின்னு எவ்வளவு அழகா அவர் பண்ற ஒவ்வொரு கைங்கரியமும் அர்க்கபாத்தியம் சமர்ப்பிக்கிற விதமும் எல்லாம் பார்த்து சீதா தேவி அங்க எல்லாரும் ரங்கநாதனை தானே போய் சேவிக்கணும், இல்ல ராமனை பார்த்துட்டு இருக்கலாம் இவ்வளவு அழகா இப்பேற்பட்ட உபச்சாரங்கள் பண்றதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அன்னைக்கு ராத்திரி எல்லாம் இருந்து விரதம், அன்னைக்கு எல்லாம் கிளம்பிடணும், சீதாராமர் மட்டும் அந்த கோவில்ல இருக்கணும் அப்படின்ற விரதம். கோவில்ல இருந்தா என்ன பண்ணணும், ராத்திரி கதை பேசக்கூடாது, என்ன சீதா நம்ம தான் ராஜாவாக போறோம் உனக்கு இது தரேன் அது தரேன் அதெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம், கோவில்ல வந்து ஊர்கதை பேசவே கூடாது, ஸ்தோத்திரம் பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி கூடாவா இருந்து மறுநாள் காத்தால தீர்த்தமாடி திருப்பியும் விஸ்வரூப தரிசனத்துல பெருமாளை சேவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் ஞாதி தசா அப்படின்ற ஒரு குந்தி கைகேயிக்கு ஒரு குப்ஜா அப்படின்னு பூனி ஒருத்தி ஒரு சேவகியாக இருந்தார். அவ வந்து கைகேயி தேசத்துல இருந்தே அவ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே அவ கூடவே வந்துட்டா, அது எந்த ஊருன்னு இங்க வந்து வால்மீகி சொல்லல, ஏன்னா தேவையில்லை, அவ ஞாதி தாசி, அவளுடைய என்னென்ன ஊர் மட்டும் சந்தோஷமா இருந்தா இவளுக்கு பிடிக்காது, இவ போய் பாக்கறா அயோத்தியா மொத்தம் அங்கங்க வெடி வெடிச்சுட்டு இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, என்ன நடக்குது, எல்லாம் புது புது வஸ்திரங்கள் போட்டுக்கிறா. அயோத்யாயாம் மந்தரம் திருஷ்வா பரம் விஷ்ணுமாகதஹ, நீ என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே என்ன அப்படின்னு கேக்குறா. உனக்கு தெரியாதா புஷ்யேன திக்வேதம் எவ்வ ராஜ்யேன ராகவா, புஷ்யத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறான், ராஜா தசரதோ ராம அபிஷேக் அப்படின்னு தசரத ராஜாவே சொல்லிட்டேர் அப்படின்னு ஒண்ணு மந்திரிக்கு ஒரே கஷ்டம், டக்கு டக்கு டக்கான்னு எழுதி ஓடி வரா, நாலு படிக்கட்டு குதிக்கிறா ஹுஸ்ஹுஸ் அப்படின்னு, அவளால கூணி ஏறக்கூட முடியாது. அங்கேயும் இங்கேயும் பார்த்து கோபத்துல நேரம் வந்து கைகையை எழுப்புறா. ஒரு தாசி ஒரு ராணி கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஆனா இங்க எப்படி சொல்றான்னா உத்திஷ்ட மூடே மூடே எழுந்துரு தூங்கிட்டு இருக்கே, உனக்கு எவ்வளவு பெரிய துக்கம் வந்திருக்கு தெரியுமா அப்படின்றா. அவ எழுந்த உடனே என்ன என்ன துக்கம் வந்துடுது, என்ன திடீர்னு இப்படி குதிக்கிற அப்படின்றா. உனக்கு தெரியாதா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் சொல்லிட்டேர் அப்படின்னா, இதுல என்ன ராமோவா பரத்தோவா அகம் விசேஷம் நோபலக்ஷயே, ராமனா இருந்தா என்ன பரதனா இருந்தா ரெண்டு பேருமே என்னுடைய குழந்தைதான் அப்படின்னு கைகையை முதல்ல சொல்றான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்பேற்பட்ட நல்ல வாக்கியத்தை நீ சொன்னியே. பூனிக்கு தன்னுடைய நகையை எடுத்து அப்படியே போடுறா. அவ என்ன பண்றா, அதை எடுத்து மூஞ்சி நடிக்கிற கைகையை கிட்ட, உனக்கு இதனுடைய கஷ்டம் புரியல, நீ என்ன நினைச்சிருக்க, ராமன் வந்து யுவராஜா வைட்டாருன்னா பரதனை திருப்பி இந்த ராஜ்யத்துக்கே வரவிட மாட்டேன், அவர் மேல ஏதாவது ஒரு தப்பு சொல்லி நாடு கடத்தி பூர்த்தியான ராஜ்யம் எடுத்துக்கணும்னு பாப்பேர் அப்படிங்கிறார். ஆனாலும் கைகேயி வந்து அதை எடுத்துக்கல, இதெல்லாம் நடக்காத விஷயம் நீ சும்மா சொல்லாதன்னு. ஆனா கைகேயிக்கு என்ன சொன்னா அவன் மனசு மாறோன்றது அவளுக்கு தெரியும். ராமன் மட்டும் யுவராஜ பட்டாபிஷேகம் ஆனா அப்ப வந்து கௌசல்யா ராஜமாதா ஆயிடுவா, நீங்கள்லாம் ராஜமாதாவுக்கு படிவிடை செய்யணும், அதனால உனக்கு உனக்கு மரியாதை கிடைக்காதுன்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உனக்கு மட்டும் இல்ல, பரதனுடைய ராஜ்யத்தை நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாள். அப்போ அவ மனசு மாறி கோபம் வருது, அப்ப கூனிக்கிட்டே கேக்குறான் இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிறான். அப்ப சொல்றா ததௌ சக்ராஸ்ய சங்கிராமம் தேவாசுர நிர்ஜிதா தத்ராபி வீக்ஷதே சஸ்த்ரௌ பதிஸ்வம் ரட்சிதாஸ்வயா, உன்னுடைய பர்த்தாவை ஒரு தேவாசுர யுத்தத்துல காப்பாத்தினார், ரெண்டு வாட்டி பாணம் தன் மேல தசரதர் மேல விழும்போது கைகேயி வந்து காப்பாத்தினாலும். அப்ப தசரத சக்கரவர்த்தி எல்லாரையும் கூட்டு சொல்றேன், நீ என்ன ரெண்டு வாட்டி காப்பாத்தினா உனக்கு என்ன ரெண்டு வரன் நான் தர, நீ கேடு அப்படிங்கிற. அப்ப அவ சொல்றா இப்ப எனக்கு வானா, நான் ஏதாவது நல்ல சமயமா பார்த்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப நீ சொன்ன இல்ல அந்த ரெண்டு வரன் இப்ப கேளு, என்ன ரெண்டு வரன் அப்படின்னா, சௌச்ச பரதஹா அபிஷேசனம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு கேளு. சரி ரெண்டாவது என்ன அப்படின்னா, சதுர்தசகி வருஷாணி ராமோ பிரவராஜிதே வனம், ராமர காட்டுக்கு 14 வருஷம் அனுப்பு அப்படின்றா. அது என்ன 14 வருஷம் கணக்கு அப்படின்னா, அது சொல்ற 12 வருஷம் ஒருத்தர் ஒரு ஒரு பழகிட்டானா, ஒரு ராஜ்யத்தை பழகிட்டான்னா மக்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்பி ராமர் வரைச்ச பரதன் தான் நல்லா பண்ணிட்டு இருக்க ராஜ்ய பரிபாலனம், இப்ப இதை மாத்தணுமா அப்படின்னு கேட்பார். அதனால ஒரு 12 வருஷம் ஒரு மக்கள் அதை பழகிட்டாங்க, அதுல இருந்து மாறமாட்டா, அதனால நீ ஒரு எக்ஸ்ட்ராவா 2 வருஷம் போட்டு 14 வருஷம் ஒரு சேஃபர் சைடு கேளு அப்படிங்குற. அப்ப கைகேயி சொல்றா இப்பதான்பா குணி, இத்தனை வருஷத்துல நீ எனக்கு ஒரு பெரிய ஐடியா கொடுத்த, அதனால கைகேயி விஸ்மயா பிராப்தா பரம பரதர்சனம் சுஜே அப்படின்னு சிரேஷ்டம் சிரேஷ்டமிபா தான் ஆச்சரியமா சிரேஷ்டமான ஒரு எனக்கு ஒரு நல்லது பண்ண அப்படின்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தி இப்ப வரப்போற. அவருக்கு வந்து ராஜ்யத்துல ஒரு சந்தோஷம்னா முதல்ல கைகேயி வீட்டுக்கு தான் அவன் சொல்லுவார். அது மட்டும் இல்ல, கைகேயிக்கு ராமன்னா ரொம்ப பிடிக்கும், கௌசல்யக்கு பரதன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால கைகேயிக்கிட்டே வந்து சொல்லலாம் அப்படின்னு அவர் வர்றார். அதுக்கு முன்னாடியே சொல்றா, நீ நேர போய் வரன் கேட்டால்தான் அவர் குடுத்துட மாட்டேன், தலைவிரி கோலமாக இரு, அழுதுண்டே இரு, நீ அவர் சொல்றத ஒரு 10 நிமிஷம் கேட்காத அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். அப்ப தசரத சக்கரவர்த்தி வந்த உடனே கைகேயி இப்படி இருக்கா இப்படி இருக்கிறத பார்த்து ஊரே சந்தோஷமாக இருக்கு, தசரத சக்கரவர்த்திய எல்லாரும் கொண்டாடுறா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு. இப்படி வந்தா இங்க பக்கம் கைகேயி அழகத்தை பார்த்து உனக்கு என்ன உனக்கு என்னமா கஷ்டம், நீ என்ன சொல்லு நான் பண்றேன் அப்படின்றான். அதே சொல்றேன், நீ தான் எனக்கு 2 வரன் கொடுத்தே இல்லையா அப்படின்னு. சரி அந்த வரன் கொடுத்த, ஆமா இப்ப என்ன வேணும் அப்படிங்கிற உடனே, இந்த 2 வரன் அப்படின்னு ராமரை காட்டுக்கு அனுப்பணும், பரதனை பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே தசரத சக்கரவர்த்திக்கு ஒண்ணுமே புரியல, கிள்ளி பாத்துக்கிறேன், என்ன சத்தியமா நடக்கிறதா, என்ன என்ன இது, இவ்வளவு பேர்கிட்ட நான் சொல்லிட்டேன், எல்லாம் ஆச்சு, வாக்கு கொடுத்துட்டேன், இப்ப வந்து எல்லாத்தையும் மாத்துனா என்ன அங்க ஒரு பக்கம் வசிஷ்டர் ஆரம்பிச்சுட்டே யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன பண்ணணும் விரதம்லாம் ஆரம்பிச்சாச்சு இப்ப போய் மாத்தணும் அப்படின்னா இது என்ன அப்படின்னு. சரி பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன், ஆனா ராமனை காட்டுக்கு அனுப்பணும் நீ எப்படி சொல்ற? எனக்கு ராமன் அப்பேற்பட்ட பிரியமானவன் ஆச்சே அப்படிங்கிற கை கை கேட்க மாட்டேங்கிறா. நீ இப்படி இருக்கியே, இக்ஷ்வாக்கு குலத்துல பறந்து ஒரு வாக்கு கொடுக்கறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இப்ப நீ இப்படி பேசுறியே அப்படின்னு கேக்குறா. தசரதர் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட ஜலமுட்டு அஞ்சலியும் குர்மி கைகேயி பாதவுச்சா பிஸ்தா உன் காலையே விழுந்துடுறேன் கை கூப்பிடுறேன் நீ இது பண்ணாத. நான் வாக்கு மீறு வாக்கு மீறி ஒரு நாளும் நான் வீக் வாக்கு மாறாதவன், அதனால நீ உன் மனசை மாத்திக்கோ அப்படிங்கிற சரணம் பவராமஸ்ய அப்படின்னு உன் காலையே உழறேன் அப்படிங்கிற. அதனால சிச்சி நீ எப்பேர் இப்படியா உங்களுடைய ராஜ்யத்துல ஒரு பறவைக்காக தன்னுடைய சரீரத்தையே பிரிச்சு கொடுத்தவர்களா இருந்திருக்கா, தன்னுடைய பிராணனையே கொடுத்திருக்கா? நீ என்னன்னா பட்டாபிஷேகத்தை தான் மாற்றி உன்னுடைய பிராணத்தையும் நான் கேட்டேன், ஆனா நீ இப்படி சொல்றியே வாக்கு மாறலாமா அப்படிங்கிறா. தசரதருக்கு ஒண்ணுமே புரியல. கைகேயியே சொல்றா சுமந்திரர் விட்டு ராமருக்கு கொண்டு வரும் அப்படின்னு. ராமர் சுமந்திரர் போரே இந்த கட்டம் ஆச்சரியமான கட்டம். அங்க வந்து ராமர் பட்டாபிஷேகத்துக்காக அலங்காரங்கள்லாம் பண்ணி சீதா தேவியோட சிம்மாசனத்துல உட்கார்ற அதை பார்த்து சுமந்திரர் அப்படியே நேரம் அந்த ராமனையும் சீதையும் பார்த்து நேர சேவிச்சிடுறாராம். சுமந்திரர் பெரியவர், தசரதருக்கு வயசுக்கு சமமானவர், ஆனா இவளை பார்த்தவங்க அவர் அப்படியே சேவிச்சுட்டார். அப்பா கூப்பிடுறா அப்படின்னு சொல்ற ஏதோ ஒண்ணு உள்ள நடக்கிறதுன்னு சுமந்திரருக்கு தெரியும், ஆனா இன்னும் விஷயம் வெளில வரல. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட எல்லாம் விஷயம் போயிட்டு இருக்கு, நமக்கா தெரியலையா? ஒரு விஷயம் நடந்திருந்தேன்னா உள்ள ஒரு ஒரு இது போயிடும். எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கா. ராமன் வந்து வந்து சுமந்திரர் சொல்ற தசரத சக்கரவர்த்தி கூப்பிடுறேன் அப்படின்னு. நேர தசரதர சக்கரவர்த்திக்கு சபைக்கே மறுபடியும் ராமர் வரே. ஆனா இந்த சமயம் வித்தியாசமாக இருக்கு. எப்பயுமே தசரத சக்கரவர்த்தி வந்தா ராமரை கட்டி பிடிச்சி பக்கத்துல உட்காந்து பேசுவே. இப்ப அவர் அழுதுட்டு இருக்கேன், கீழே படுத்துட்டு இருக்கேன், ராமனை திரும்பி கூட பார்க்கல. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கைகேயியே வந்து சொல்றான், ராமா நான் ஒண்ணு சொல்றேன், தசரதருடைய வாக்கு நீ ரெண்டு விஷயம் பண்ணணும், நான் சொல்லுவேன் நீ பண்ணேன்னு சொன்னாதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்றான். உடனே சொல்றேன், கரிஷ்யே பிரதிஜானே சே ராமோ த்விர்ணாபிபாஷதே. நான் ஒரு ஒன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு ரெண்டாவது வார்த்தை கிடையாது, சத்தியம் தான். நான் பண்றேன்னா பண்றேம்மா சொல்லும் அப்படின்னு அது சொல்றேன். நீ 14 வருஷம் முதல்ல பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்ன்ற, நீ 14 வருஷத்துக்கு வனத்துக்கு போகணும் அப்படிங்குற ராமனுக்கு அப்ப கூட சபையில கூட்டி எல்லாரும் முன்னாடியும் நீ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய முகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான். இப்ப நீ காட்டுக்கு போனோம்பா, உனக்கு ராஜ்யம் கிடையாது, பரதனுக்கு தான் ராஜ்யம்னாலும் சந்தோஷமா ஏத்துக்கிற. என்னன்னா அப்பா சொல்லிட்டேரா, அப்பாவோட பாலனை நான் பண்ண போறேன், பித்ருவச்சன பாலன் அப்பா சொல்லிட்டா நான் பண்றேன், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. ஆனா ஒன்னு கேட்கிற கைகேயி கிட்ட, இதை ஏன் அப்பா என்கிட்ட கூட்டு என்னை கட்டி பிடிச்சி இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருந்தாலோ கூட்டு, ராமா நீ 14 வருஷம் காட்டுக்கு போனா நான் சந்தோஷமா போவேன், ஏன் அழுதுன்னு இருக்கேன், ஏன் நான் அவருடைய வாக்கை நான் காப்பாற்ற மாட்டேன்னு அவருக்கு கஷ்டமா அப்படின்றா. கைகை சொல்ற, இல்ல இல்ல அவருக்கு ஒரு வெக்கம், நேத்தி வந்து நீ உனக்கு ராஜான்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு நீ இல்லன்னு சொன்னா சொல்றதுக்கு வெக்கம், அதனாலதான் சொல்லவே நீ கிளம்பு அப்படின்னு. அப்ப வந்து ராமருக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப வந்து ராமர் சொல்றே, ஏவம் பவது எஸ்யானி தூத தூதரை அனுப்பிச்சி பரதனை கூட்டிட்டு வாரும், பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படிங்கிற. இவன் மனசு மாறுறது, இவன் மூஞ்சி முகம் மாறுறது, எங்க பரதனை கூட்டு வந்து நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போறேன்னு ராமன் சொல்றேன்னா அதுக்கு என்ன காரணம்னா பரதன் வந்தா இது ஒத்துக்க மாட்டான், இவர் 14 வருஷம் வனவாசம் போக வேணாம்னு அதுக்காக மனசு மாறுறது. ஆனா ராமர் அடுத்த வார்த்தையே சொல்றேன், நீங்க அனுப்புங்கோ நான் இந்த பக்கம் ராமஹா தசா சீக்கிரம் வனம் கச்சதி அப்படின்னு, நான் சீக்கிரமா இந்த பக்கம் இந்த இப்படி கிளம்பிட்டு இருக்கேன், நீங்க பரதனுக்கு சொல்லி அனுப்புங்கோ அப்படின்னு. ஆனா கைகேயி மாதா கிட்ட சொல்றேன், எனக்கு ஒரு ஒரு 2 மணி நேரம் சமயம் வேணும், என்னன்னா எங்க மாதா கௌசல்யா கிட்ட போய் சொல்லிட்டு போகணும், ரெண்டாவது சீத கிட்ட போய் நான் சொல்லணும், ஏன்னா ஒரு நாள் 2 நாள் போயிட்டு வர போறது இல்ல, 14 வருஷம், அதனால அவன் மனச இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சார் ராமஹா பிதரம் கிருத்வா கைகேயாச்ச பிரதட்சிணம் அப்படின்னு ராமர் தசரதர சக்கரவர்த்தியும் கைகேயையும் பிரதட்சிணம் பண்ணிட்டு நேர கிளம்புறே. அங்கேருந்து வெள்ள லக்ஷ்மணன் இருக்கார், லக்ஷ்மணனுக்கு விஷயம் புரிஞ்சிடுத்து. வெள்ள ராமனை பார்த்தவொன்னு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் கண்ண ஜலம், ஆனா ராமரா எதுவும் அவர்கிட்ட பேசல, இவரா எதுவும் பேசல, அப்படியே வரே நேர கௌசல்ய கிட்ட போறேன். கௌசல்யக்கு ரொம்ப சந்தோஷம், ராத்திரிலாம் தூங்கவே இல்லை. ஏன்னா ராமர் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறாங்க. ராத்திரிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காருனா சந்தோஷத்துல இருக்கானா? இல்ல. அங்க என்னன்னா பகவான் கிட்ட ராத்திரிலாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளாம். ராமருடைய ராஜ்யம் எப்படி இருக்கணும், தர்ம பரிபாலனம் பண்ணணும், அதுக்கு நீர்தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ராத்திரிலாம். ஏன்னா ஒரு அம்மா எப்பயுமே அந்த பசங்க ஒரு பரீட்சைன்னா கூட தான் கோவில்ல போய் எப்படியாவது அவன் பாஸ் பண்ணணும் இதே தானே நினைச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி ராத்திரியெல்லாம் தூங்காம சந்தோஷத்துல பட்டுப்படவெல்லாம் உடுத்திட்டு ராமர் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சந்தோஷமா இருக்கா. கௌசல்யாக்கு மட்டும் யாரும் விஷயம் சொல்லலை, ஏன்னா எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது கௌசல்யாபி ததா தேவி ராத்திரி ராத்திரி மொத்தம் ராமரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. பூஜ்யம் விஷ்ணுஹோ அப்படின்னு மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனையே பிரார்த்தனை பண்ணிட்டு ராத்திரி எல்லாம் இருக்கா அப்படின்றது இங்க தசரத் இங்க வந்து வால்மீகி மகர்ஷி சொல்றது. அப்ப நேரம் வந்த உடனே ரமா இந்த சிம்மாசனத்துல உட்காரு அப்படின்னு தான் கட்டி பிடிச்சு சொல்றா. சிம்மாசனம்லாம் இப்ப வேணாமா, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு நான் இந்த மாதிரி காட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப அழ ஆரம்பிச்சுதான். என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ராமா நீ சொல்ற? சரி பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா சரி, பரதனும் நம்ம குழந்தைதான், அதனால ஒண்ணும் இல்லை. நீ எதுக்கு காட்டுக்கு போனோம், என்ன ஆச்சு தசரத ராஜாக்கு? நேற்று தானே எல்லாருக்கிட்டையும் போட்டு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாலும் ராமரை பார்த்தவங்க சொன்னா, பாத்தியா நம்ம அப்பாவை தசரத மகாராஜா எப்படி உன்னை யுவராஜ பட்டாபிஷேகம் படணும்னு நினைக்கிறேன், உன் மேல எவ்வளவு பிரியம் பாத்தியான்னு முதலே சொல்லிட்டார். ஆனா ராமன் இது சொல்லும்பொழுது அது மனசு ரொம்ப கஷ்டமாயி குமுறி அழறான். ராமா வயசான காலத்துல உனக்கு தெரியாத தர்மம் கிடையாது, வயசான காலத்துல ஒரு அப்பா அம்மா பக்கத்துல இருந்து அவளை நீ வந்து அங்க அவளுக்கு ஒத்துமையா இருக்கணுமே தவிர நீ காட்டுக்கு போறேன்னு சொல்றது என்ன தர்மம் அப்படிங்குறது. அப்ப வந்து ராமர் சொல்றாரு, அது சாமானிய தர்மம், ஆனா இது விசேஷ தர்மம், பிதர்வாக்கிய பரிபாலனம். இப்ப நான் இதுதான்ப்பா எடுத்துக்கணும், இல்லைன்னா அப்பா வாக்கு வந்து மீறினா மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து கைகேயி ரொம்ப கௌசல்யா ரொம்ப கஷ்டப்படுறா. ராமா நான் இது நாள் வரைக்கும் சொல்லாத ஒரு கஷ்டத்தை சொல்றேன், எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன இப்ப அந்த கஷ்டம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. என்ன ஊர்ல எல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்ல போற அவ்வளவுதானே, ஆனா இப்ப ஏற்பட்ட குழந்தைய கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கோவிலும் போய் தபஸ் பண்ணி உன்னை பெத்து உன்னை காட்டுக்கு அனுப்புறதுக்கா? இதுக்கு நான் பெறாமையே இருந்திருக்கலாமே. உன்னை காட்டுக்கு அனுப்புறேன்றது எனக்கு இது இதை விட ஒரு கஷ்டம் எதுவும் இல்லமா? அதுக்கு குழந்தை இல்லாமே இருந்தா கூட நான் ஏதோ ஒரு ஊர் தானே பேசுறதுன்னு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ராமர் வந்து இல்லமா, 14 வருஷம் க்ஷணமா போயிடும், இதெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற. அப்ப சொல்றா, நான் ராஜ பத்னி தவிர உங்க அப்பாவை நான் எப்ப தெரியுமா பார்ப்பேன்? சபையில தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த சபையில ராணியும் ராஜாவுமாக உட்காரணும்னு ஒரு காரணத்தினாலதான் அவர் இங்க வரவே மாட்டார். எப்பயுமே கைகேயி ஆற்றல் தான் இருப்பார். கைகேயி ரொம்ப என்ன அவமானப்படுத்துவா, வயசாயிடுத்து இவ சும்மா ராஜ பட்ட மகிழ்ச்சின்னு சும்மா இருக்காளே தவிர தசரதர் ஒரு வார்த்தை கூட இவகிட்ட பேச மாட்டேன், அங்க போவே மாட்டேன் அப்படின்னு அத்தனை அவமானத்தையும் நான் தாங்கிட்டு இருந்தேராமா. ஆனா அந்த அவமானம் கூட எனக்கு ஒரு அவமானமா கஷ்டமே தெரியாது. உன்னை பார்த்தா உன்னுடைய குணத்தையும் நீ நடந்துக்கிற விதத்தையும் பார்த்தா இப்ப ஏற்பட்ட குழந்தை என் வயிற்றுல பறந்துதேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதெல்லாம் ஒரு துக்கமாவே தெரியல. ஆனா இந்த 14 வருஷம் நீ வனவாசத்துக்கு போயிட்டா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்றேன். இத பார்த்தவங்க லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. இத்தனை அவர் அடக்கிட்டு இருக்கே பரதஸ்யா பக்ஷோவா அப்படின்னு, பரதன் பட்சத்துல யார் இருந்து பரதனை தான் ராஜாவாக ஆக்கணுன்றானோ என் முன்னாடி வந்து யுத்தம் பண்ணட்டும், அத்தனை பேரையும் நான் வதம் பண்றேன், ராமகிரியும் உமக்குதான் பட்டாபிஷேகம் அப்படிங்கிறேன். அப்ப வந்து அப்ப கூட கௌசல்யா பார்த்து, ஆமாண்டா லக்ஷ்மணா நீ சொன்னது கரெக்ட் வா அப்படின்னு சொல்லல, ராமரை பார்த்து சொல்றான் லக்ஷ்மணன் சொன்னது கேட்டியா, கோபத்துல சொல்றான்ப்பா பரதன் ராஜா வாரத்துல எனக்கு என்ன சந்தோஷம், அவனையும் குழந்தை தானே, ஆனா நீ காட்டுக்கு போகாத இரு அப்படின்னு சொல்றேன். ஆனா ராமர் வந்து இது தர்மம் இல்லை அப்படின்னு லக்ஷ்மணரையும் சொல்லி நம்ம ராஜ்ய பரிபாலனம் தசரத சக்கரவர்த்திக்கு இது ஒரு பெரிய இழப்பு, இக்ஷ்வாக்கு குலத்துக்கே ஒரு அவமானம், அதனால அம்மா நீ கவலைப்படாத எல்லாம் நல்லா நடக்கும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். கௌசல்யா அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நேர சீதாதேவி கிட்ட போறேன். சீதாதேவி அங்க வந்து அதே மாதிரி ஆபரணங்கள்லாம் கூட்டிட்டு ராமர் வரப்போறேன், இப்ப நம்மள ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு கூப்பிட போறா, என்ன பண்ணணும் அப்படின்னு ரெடியா இருக்கா. ராமன் வர விஷயத்தை பார்த்தே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ராமர் கஷ்டம் இல்ல முகத்துல, ஒரு பதட்டம், எப்படி சீதை கிட்ட நான் சொல்ல போறேன், நேற்று வரைக்கும் மகாராணி ஆவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி நான் போய் அவளுடைய முகத்துல போய் நான் சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு இதுல ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றேன். சீதை எதுவுமே சொல்லல, சரி காட்டுக்கு நீர் போகணுமா, ஆமா நானும் கூட வரேன் அப்படின்றார். நீ எதுக்கு பாவற, அக்ரதஸ்தேகமிஷ்யாமி, உமக்கு முன்னாடி நான் போறேன்றா சீதாஜி, உமக்கு முன்னாடி நான் போய் நீ அங்க வரத்துக்கு என்னென்னலாம் ரெடியா வச்சுக்கணுமோ எல்லாத்தையும் நான் ரெடியா வைக்கிறேன், அதனால நான் உன் கூடவே தான் வருவேன் அப்படிங்கிறேன். 14 வருஷமா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அப்படின்னா, ஏஷ வருஷ சகசிராணின, 14 வருஷம் இல்ல 1000 வருஷமா இருந்தாலும் உன் கூட நான் இருப்பேன், எனக்கு ஒன்று கவலையும் இல்லை அப்படின்னு. அப்ப வந்து ராமர், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, காடுனா சும்மாவா, அங்க எவ்வளவு சிம்மம் புலிகள்லாம் இருக்கும், பாம்புகள்லாம் இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, நீ இந்த ராஜ்யத்திலேயே இருந்துட்டு உனக்கு அதை பத்தி தெரியல அப்படிங்கிற, இதுக்கா எங்க அம்மா அப்பா வீரிய சுல்கம் பண்ணி கொடுத்து ராணி கேட்டவோ உங்க சிவ தனுசை எடுத்து பங்கம் பண்ண சொன்னேன், இன்னைக்கு வந்து சிம்மத்தை பார்த்து நான் ஏன் பயப்படணும், நீர் இருக்கேன்னு தானே அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படிங்கிற, இல்லமா உனக்கு புரியல இது இது தெரியல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ன உடனே சீதா தேவி கடைசியா ஒரு வாக்கியம் சொல்றா எல்லாருக்குமே, அந்த வாக்கியம் ஒரு வந்து பத்தினி பர்த்தா கிட்ட சொன்னா, உமக்கு போய் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு, நீர் என்ன கூட்டிட்டு போறன்னா அது எவ்வளவு எங்க அப்பாவே கஷ்டப்படுவேன்னு சொன்ன உடனே ராமருக்கும் ஒரு க்ஷணம் கோபம் வந்து, சரி நீ வா அப்படிங்கிறது. அப்ப சீதா தேவி சொல்றா, இல்ல இதுக்காக நான் சொல்லல, நீர் இல்லாம நான் அயோத்தியில இருக்கிறது தான் எனக்கு வனவாசம், ஆனா வனவாசத்துல உம்மோட இருந்தா எனக்கு அதுதான் அயோத்தியா ராஜ்யம், நீ உம்மோட இருக்கணும் என்ன சொன்னேன் எங்க அப்பா, சக தர்ம சரித்தவன் எல்லா தர்மத்திலையும் தானே, ராமனுக்கு கல்யாணம்னா சீதாராமனுக்கு தான் கல்யாணம், அந்த ராஜ்ய பட்டாபிஷேகம் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் இத்தனை இடத்துல வந்ததுன்னா சீதாராமனுக்கு தானே பட்டாபிஷேகம், ரெண்டு பேரையும் உட்கார வச்சு தானே பட்டாபிஷேகம் பண்ண போறா, அப்ப ராமனுக்கு வனவாசம்னா ராமன் மட்டும் வனவாசம் சீதைக்கு இல்லைன்னா, அப்ப சந்தோஷத்துல மட்டும் நான் உன்னோட இருக்கணும், கஷ்டத்துல நீ கஷ்டப்பட்டுக்கோன்னு சொன்னா அது ஒரு தர்மபத்னிக்கு அழகு கிடையாது, நான் உன்னோட வரணும்னு சொன்ன உடனே ராமர் ரொம்ப சந்தோஷப்படுறேன், வெள்ள வர லக்ஷ்மணர் அங்க நின்றுருக்கே, லக்ஷ்மணன் நினைச்சே ராமர் இப்பயாவது ஒத்துண்டேர், சீதா தேவியை பார்த்தாவது மாறுவேர், எப்படியாவது அவர் குளிச்ச மனசு மாறினா போறோம், நான் வந்து யுத்தம் பண்ணியாது இவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருவேன் இருக்கிற சமயத்துல இவா ரெண்டு பேருமே கிளம்புறான்னு தெரிஞ்சவனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. லக்ஷ்மணர் சொல்றார், அப்படியே நேர என்ன பண்றது பேச்செல்லாம் கிடையாது, நேர ராமருடைய சரணத்துல விழுந்து நானும் உம்மோட வரேன், நீ எதுக்குப்பா வர, நான் 14 வருஷம் போகணுன்றதுதான் சாசனம், நீ எதுக்கு என்னோட இருந்து கஷ்டப்படணும் அப்படின்ற. லக்ஷ்மணன் சொல்றார், ஒரு நதியிலிருந்து மீனை எடுத்து வெள்ள போட்டா அதனால எப்படி உயிர் தரிக்க முடியாதோ எனக்கு உம் இல்லாம நீர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது, நீர் அப்பாவை பார்த்துக்கோ அப்புறம் கௌசல்யாவை பார்த்துக்கோ வயசானவானா, எனக்கு முதல்ல நீ போனா எனக்கு பிராணம் இருந்தா தான் அவளை என்னால பாத்துக்க முடியும், அதனால சொல்ற அப்ப நீ அங்க வந்து என்னப்பா பண்ண போற, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தே அப்படின்னு எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணது, ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், நின்றான் கொடையான் இருந்தான் சிங்காசனமானு ஜாகிரத முழிச்சின் இருக்கச்ச மட்டும் இல்ல, ராத்திரி காட்டுல நீ தூங்கச்ச கூட உமக்கு எந்த ஹானியும் வராத பிராணியை வெளில இருந்து நான் காப்பேன் அப்படின்னு எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணுவேன் அப்படின்னு. திருவாய்மொழியில திருவேங்கடமுடையானுக்கு ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவா எல்லாரும் இந்த ஒரு அகம் சர்வம் கரிஷாமி இதுதான் எப்பேற்பட்ட கைங்கரியம், லக்ஷ்மணன் இந்த வார்த்தையை சொல்ற இல்லையா, இந்த ராமாயணத்தை இந்த எடுத்து காட்டிதான் வியாக்கியானம் பண்ணுவான், அப்பேற்பட்ட அந்த பாசுரம் ஒழிவில் காலம் எல்லாம் தான் எந்த ஸ்திதியிலையும் நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித நானாவித கைங்கரியம் அப்படின்றதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டுவா பெரியவா இனி வரைக்கும் அப்படி சொன்ன உடனே, சரி ராமன் சொல்ற சந்தோஷப்படுற சரணாகதி, அது காலில் விழுந்து சரணாகதி பண்ணா அது பிரதமமானு ராமர் சொல்லிட்டேரு இல்லையா, உடனே ஏத்துக்கிறார் அவர். அப்ப திருவடியில விழிச்சு கூட அவர் சீதையை பார்த்து சொல்ற, சீதா தேவி நானும் கூட வரேன், அதனால இந்த இடத்துல தாயார புருஷகாரம் பண்ணி தாயார் பெருமாளோட சேர்த்தி சரணாகதி பண்ணி அவ கூட்டிட்டு போறா அப்படின்றத இங்க வந்து வால்மீகி மகர்ஷி ஆச்சரியமாக, இது ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம், லக்ஷ்மணனுடைய சரணாகதி சஃபலம் அப்படின்றத எடுத்துக்காட்டு. அங்கேருந்து நேர பௌரவாக்கியம் அப்படின்னு இப்ப மூணு பேரும் வரா தசரத சக்கரவர்த்தி இண்ட, தசரத சக்கரவர்த்திக்கு பேசவே முடியல அழுதுட்டே இருக்கேன், இவன் மூணு பேரும் பார்த்தோம்னா அவருக்கு என்ன ஆச்சு என்னன்னு கேட்கிறேன், நாங்க மூணு பேரும் வனவாசத்துக்கு போறோம்னு உடனே அவருக்கு இன்னும் என்னதான் இது ராமன் போறேன்றதே தாங்க முடியல, சீதாதேவியும் லக்ஷ்மணனும் எல்லாரும் போனா என்ன அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டப்படுறேன். லக்ஷ்மணன் மாமிச்ச சீதாச்ச அப்படின்னு எல்லாரும் போறான். இந்த பிரஜைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவா மூணு பேரும் போறத வந்து எல்லாம் பாக்குறா. அப்ப ராமர் என்ன பண்ற, காட்டுக்கு கிளம்புறோம்னு கிளம்பிட்டோம் இல்லையா, கையில இருக்கிற நகை சீதாதேவிட்டு சொல்ற, உங்ககிட்ட இந்த இருக்கிற எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துருன்ற எடுத்து ஒவ்வொன்றத்தையும் கொடுக்குறா. அவெல்லாம் வந்து வாங்கிக்கிறா. ஆனா மக்களுக்கு ஒரே கஷ்டம், இந்த இது ராஜ்யத்துக்கு ஏத்துண்டு யுவராஜ பட்டாபிஷேகம் முடிஞ்சு ராஜா தானம் கொடுக்கச்ச நாங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தது, இப்ப நீர் காட்டுக்கு போச்ச வாங்கணும்ன்ற பரிஸ்தி ஆயிடுச்சு. எல்லாம் கண்ணுல ஜலம் விட்டுட்டே வாங்குறா, ஆனா வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனா கஷ்டமா இருக்கு, இப்ப ஏற்பட்ட தசையில ராமன் கிட்ட நம்ம வாங்குறோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அங்கேயும் தசரத சக்கரவர்த்தி கிட்ட போனோடனே தசரத சக்கரவர்த்திக்கு பட்ட மகிழ்ச்சிகள் 35,000 அத்தனை பேரையும் கூப்பிடு அப்படின்ட்டு, எல்லாரையும் கூப்பிடுவா அப்படின்ட்டு. அப்ப வந்து 35,000 பேர் அப்படின்னு எல்லாரையும் கூட்ட உடனே எல்லாரும் வரா, ராமன் அப்படி பார்த்து எழுந்துகிறேன். அப்படியே புத்தின் தசரதர் கீழே விட்டேன். அந்த 35,000 பேர் ஓன்னு அழறா. ஏன்னா தசரத சக்கரவர்த்தி 64,000 வருஷம் அவர் இப்படி கஷ்டப்பட்டு அவ பார்த்ததே இல்லை. அயோத்தியாவிலேயே சோகம்னா என்னன்னே தெரியாது அவள். அப்படி என்ன அப்படின்னு ஓன்னு அழ, அப்புறம் சமாதானம் பண்ணி தீர்த்தெல்லாம் கொடுத்து அவர் எழுப்பின உடனே, இப்பயாவது கைகையை பார்த்து சொல்றேன் மனசை மாத்திக்கோமா அப்படிங்கிற, இல்ல அப்படின்றா அவன் முகமே பார்க்க மாட்டேங்கிறான். சரி ராமன் சொல்றேன் இதெல்லாம் மானாம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து இந்த வரத்துல வந்து வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு மட்டும் கிடையாது, அவர் வந்து ஜட்டாமுடியோட அதுக்கப்புறம் அந்த ரிஷிகள் போல அந்த வஸ்திரத்தை தரிச்சுட்டு தான் போகணும். அதனால அவ அந்த காஷாயத்தெல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்காங்க கொடுக்கறதுக்கு. அப்ப வந்து ரொம்ப சுமந்திரர் கோபம் வருது, குடுக்கறதுக்கு தயாரா இருக்காள், இப்படி இருக்காளே அப்படின்னு ஓன்னு திட்டுற. சுமந்திரர் வந்து திட்டுற, கைகேயி நீ இந்த குல வனாமிப்பி அப்படின்னு இந்த குலத்துக்கே அவமானத்தை சேர்க்கிற. இப்ப நீ நினைக்கிற எத்தனை வருஷமும் நீ பண்ண பாவம் எல்லாருக்கும் தெரியும், இது உனக்கு அவமானம் ஆயிடும், நீ வேணா நீ பண்ணாத. அபிஜா தஹிதே மல்யே யதா மாது ஸ்ததை வச, நீ எப்படி தெரியுமா உனக்கு ஏன் இந்த புத்தி வந்து தெரியுமா, உங்க அம்மாக்கு இருக்கிற புத்தி தான், உன் குலத்துக்கு இருக்கிற புத்தி தான் உனக்கு வந்தது அப்படின்ற. என்ன காரணம் அப்படின்னா, கைகேயியோட அம்மா இருந்தாலும் அவருடைய பர்த்தா ராஜாவுக்கு அவருக்கு ஒரு வரம் ரிஷி கொடுத்திருக்காரு. என்னன்னா, எந்த மிருகம் பேசினாலும் அந்த பாஷா அவருக்கு புரியும் கேட்கும். அவர் ரெண்டு எறும்பு பேசும்போது அவர் சிரிச்சேறான். அப்ப கைகேயியோட மாத்தா கேட்கறா, என்ன எதுக்கு சிரிச்சாரு அப்படின்னா, ரெண்டு எறும்பு பேசிட்டு இருக்கு, அதை பார்க்கும்போது சிரிப்பு வந்து, நான் என்ன சொல்லுங்க அப்படின்னா, அது சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த ரிஷி எனக்கு சொல்லியிருக்காரு, அதை நீ சொல்லிட்டேன்னா நீ தலைவெடுத்து போயிடுவே அப்படின்னா, நீ போனா போ எனக்கு அந்த விஷயத்த சொல்லு அப்படின்னா, அந்த மாதிரி அம்மாவுக்கு பெற்ற நீ உன் புத்தியும் அப்படிதான் இருக்கும், சொல்றத கேளுன்னு சுமந்திரர் கத்துற. தசரத்தருக்கு கோபம் வந்துட்டு, சுமந்திரா இவகிட்ட என்ன பேச்சு, நான் சொல்றேன் ராமா நீ என்ன வந்து, நான் தானே வாக்கு நீடினவன் ஆயிட்டேன், உனக்கு நேத்து நான் வாக்கு கொடுத்தல, என்ன தூக்கி நீ ஜெயில போட்டுட்டு நீ ராஜா வைடு அப்படின்ற. அப்ப கூட வாக்க உடனும் அப்படின்னு தசரத்தர் இல்ல அப்படின்னு சொல்லல. ஏன்னா பாக்கலாம், ராஜா வந்து கம்சன் கூட யுவராஜாவா இருக்கும் போது அவ அப்பாவை தூக்கி ஜெயில போட்டு தான் ராஜா வைட்டான். அப்படி சில பேர் பதவிக்கு அப்படி ஆசை, சொந்த அப்பாவா இருந்தாலும் பிடிச்சு உள்ள போட்டுருந்தோம் அப்படின்னு ஒரு இது, பதவி மேல அவ்வளவு ஆசை, அதனால நீ என்ன உள்ள போட்டுன்ற தசரதரே சொல்ற. ராமர் வந்து அதை ராமர் கொண்டு வேற. அப்ப சொல்ற, சுமந்திரா நீ எல்லா அயோத்தியால இருக்கிற அத்தனை நகைகளும் அத்தனை ராஜ்யத்தையும் அத்தனை குதிரை படைகளை எல்லாத்தையும் ராமனோட அனுப்பிச்சு ராமன் காட்டுல போய் ராஜ்யம் பண்ணிக்கிட்டோம், பரதன் மிச்ச மீதியை பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற. அப்ப கைகேயி சொல்றாளாம், நல்ல பாயசம் பண்ணிட்டு பாயசத்தை ராமன் சாப்பிட்டோம், பாத்திரத்தை நீ வந்து பரதனுக்கு கொடுக்கறியே, இது என்ன அவமானம் அப்படின்றா. நீ வாயமுண்டு, நான் என்ன சொன்னேன், நீ ராமன் காட்டுக்கு போனதான் சொன்னேன், நீ ராஜ்யத்தை நான் அனுப்பக்கூடாது நீ சொல்லல அப்படின்ற. ஆனாலும் இந்த கைகேயி வந்து எங்க இந்த தசரத ராமருடைய மனசை மாத்திடுவாளோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த மரவுரியை எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறாவா. அது கொடுக்கும்போது ராமர் அதை சந்தோஷமா வாங்கிட்டு உடனே ஒரு க்ஷணத்துல அதை அப்படியே அந்த மரவுரியை கட்டிக்கிறார், லக்ஷ்மணனும் கட்டிக்கிறார். சீதாதேவி அதை வாங்கி அதை எப்படி கட்டிக்கணும்னே தெரியாம அப்படி எடுத்து பாக்குறாளா, எது தலைப்புன்னு தெரியல, ராணியாகவே இருந்து வளர்ந்தவ எப்படி கட்டிக்கணும்னே தெரியல. அதை பார்த்த உடனே வசிஷ்டருக்கு கோபம் வந்தது. வசிஷ்டர் சொல்றேன், இவ்வளவு நான் சொல்றேன் ராம, நீ வனத்துக்கு போனாலும் பரவாயில்ல, சீதாதேவியை நான் ராணியாக்கி நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லுவேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சாட்சாத் மகாலட்சுமியுடைய அவதாரம் வசிஷ்டருக்கு தெரியாதா, அவனுக்கு எப்படி உன் மனசு வந்து அந்த மரபுரியை கையில கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சிரிச்சுட்டே சீதா தேவிகிட்ட இப்படிதான் கட்டணும்னு அந்த புடவை மேலேயே அவர் கட்டி விடுறாராம். அதை பார்த்து ஜனங்களுக்கெல்லாம் குமுறல் தசரத சக்கரவர்த்தி, ராமன் இப்படி போனா போகட்டும், சீதாதேவி இப்படி போகக்கூடாது, எல்லா பட்டு வஸ்திரம் நகைகள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பு, என்னுடைய அந்த இப்படி சீதாதேவி என்னால் இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு. அவ கொடுத்தாலும் இவ வாங்கல, சரி அப்பா அப்ப சொல்றான்னு வாங்குறா. வசிஷ்டரும் கத்தின உடனே இதுக்கு மேல ராமன் சொல்றது, இதுக்கு மேல இருந்தா சண்டை தான் அதிகமாயிட்டே இருக்கும், அப்படினால நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பிரதட்சிணம் பண்ணி கிளம்பிடுறோம். பிராத்தா பர்த்தா அப்ப வந்து கிளம்பின உடனே மக்கள் எல்லாம், நீர் வந்து இந்த தேரை என் தலை மேல ஏத்திட்டு நீர் கூறும், நான் இப்படி இருக்க மாட்டேன், ராமர் சமாதானம் பண்ற உம்மோடையே நாங்க அயோத்தியாவுக்கு வந்துடுறோம். எல்லாரும் வரா, சுமந்திரர் தேர் ஓட்டுறதுன்றதே அழகு, அவர் அவ்வளவு வேகமா போனாலும் மக்கள் நடந்து ஓடி வரா. ஆத்துல மனைவி குழந்தை இருக்கிறவாள்லாம் நீர் போரும், ராமருக்கு அங்க இருந்து ராமருக்கு கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு அனுப்பிச்சிடறா. எல்லாரும் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல ஒரு நதிக்கு முன்னாடி அயோத்தியா தாண்டி வந்து அங்க இருக்கா. ராத்திரி ஓடி வந்த கலைப்புல எல்லாரும் தூங்கிட்டா. ராமர் சொல்றேன், எல்லாரும் தூங்கின உடனே ராமன் எல்லாரையும் எழுப்பி வாரும், சுமந்திரர் லக்ஷ்மணன் சீதாவை மட்டும் எழுப்பி இந்த மக்கள்லாம் பின்னாடியே வருவாமா, நம்ம இப்ப கிளம்பிடலாம். கிளம்பச்ச கூட சுமந்திரன் சொல்றேன், தேரை வந்து அயோத்தியா பக்கமா கொஞ்சம் தூரம் போ, ஏன்னா அந்த தேர் போற அந்த பாதை தெரியும், அந்த சக்கர பாதம், போயிட்டு அங்கேருந்து நீ வேற டைரக்ஷன் எடுத்து புல்லுல போ. அப்ப தெரியாது அவளுக்கு, அவ என்ன நினைச்சுப்பாங்கன்னா அயோத்தியாக்கு தான் போயிட்டே ராமர், சரி நம்ம அங்க போயிடலாம்னு போயிடுவா, இவா நம்ம கூட வந்து ஏன் கஷ்டப்படணும். அதனால பரதன் என்ன, பரதன் இவாளை நல்லா வச்சுப்பாங்கன்னா நமக்கு அந்த சந்தேகமே இல்லை அப்படின்னு கிளம்புரு. அப்ப வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து போறேன், அங்க போனவன சுமந்திரர் பக்கம் வந்தவன சுமந்திரரை நீர் போய் தசரத சக்கரவர்த்திக்கு சொல்லிடும், நீர் திருப்பி கலப்பும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்கியம் சொல்றார். ராமர் சொல்றேன், தசரத சக்கரவர்த்தியும் மூணு மாதாவையும் நான் சேவிச்சதாக சொல்லு அப்படிங்கிறேன், சீதாதேவியும் அது சொல்றான். ஆனா லக்ஷ்மணன் மட்டும் சொல்றது, பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ட பிதாச்ச மமராகமாக அப்படின்னு, எனக்கு வந்து பிராத்தா பர்த்தா அப்பா எல்லா சகல விதமான பந்துவும் எனக்கு ராமன் தான், தசரதர்கிட்ட போய் சொல்லு உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு கோபம், ஏன்னா அந்த இடத்திலேயே கௌசல்யா அப்படி அழுகும் போதே அவர் வந்து லக்ஷ்மணன் மட்டும் திட்டுறாரு, இந்த கிழமா இந்த இடத்துல காமமோகிதராயி இப்படி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு அந்த இடத்துல கத்துற, ராமன் தான் இருப்பா வேணா அப்படிலாம் சொல்லாத, வாக்க விடாத அப்படின்னு கட்டுப்படுத்துரு. அப்புறம் இவா தாண்டி வரா, சுமந்திர திரும்பி கிளம்பிடுவேன், அங்கதான் நிஷாத ராஜா அப்படின்னு குஹன், அந்த குஹனுக்கு அயோத்தியா பத்தி தெரியும், அந்த அந்த அயோத்தியாவுடைய அந்த கிராமப்பகுதி அந்த காட்டு பகுதி அதுக்கு குஹன் ராஜா அப்படின்னா, குஹன் ராஜாவை தவிர இவ அயோத்தியா தான் சக்கரவர்த்தி, அது வந்து சிற்றரசன் மாதிரி, அதுவும் சிற்றரசன் கூட சொல்ல முடியாது, அது காட்டுக்கு ராஜா, ஆனா அந்த காட்டு வந்து அயோத்தியா ராஜ்யத்துக்கு தான் இது, அதை நீ பாத்துக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிருக்கா. அப்ப தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர் ராமர் வரேன்னு குஹன் அங்கேருந்து ஓடி வர தன்னுடைய கால்லாம் போட்டு அந்த அவர் என்னென்ன சாப்பிடுவாரோ அதுக்கான அந்த காட்டுல கிடைக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்து அங்க சொல்றேன். அதுதான் தயாசதகத்துல சுவாமி தேசிகன் ஆச்சரியமா நிஷாதான ராஜா கபிகுலபதி காபி சபரி அப்படின்னு, அவன் எங்கே ராஜா எங்கே, அயோத்தியா ராஜான்னு ஒரு பக்கம் அவர் சக்கரவர்த்தி, அது இல்லாம சாட்சாத் பகவான், ஆனா குஹனை பார்த்து தன் மேல கைய போட்டு இங்க பக்கத்துல தன்னுடைய சம ஆசன சம சிம்மாசனத்துல உட்காருன்னு சொல்றாரு அப்படின்னா, அவன் வெக்கப்படுறான், இருந்தாலும் நீ உட்காரு அப்படின்னு. ஆழ்வாரும் அது சொல்லும் பொழுது ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்படின்னு, சாதாரண ஏழை அவன் காட்டுக்கு தானே ராஜான்னு கூட சொல்ல முடியாது, காட்டுக்கு அவன் அந்த தலைவன் அவ்வளவுதான். ஆனா அவரை பார்த்து லக்ஷ்மணன் பார், உன் தம்பி லக்ஷ்மணனை பார் அப்படின்னு, மாடைமான் மடைநோக்க உன் தோழி அப்படின்னு, உன் தோழி சீதாதேவியை பாருன்னு சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு இடத்துல கூட குஹன் தன்னை வந்து அவர் மகாராஜா நம்ம வேற அப்படின்னு நினைச்சுக்க கூடாது, உன்னுடைய லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை பார் அப்படின்னு சொல்றாரு. அதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்லும் பொழுது இவ்வளவு கீழே இருந்தாலும் ராமன் அவ்வளவு கீழே இறங்குறாரே அப்படின்றத வந்து சுவாமி தேசிகன் சொல்லல, அப்படி கிடையாது. தயாதேவி அந்த பகவானோட தயா இருக்கு இல்லையா, தயாதேவி என்ன பண்றான்னா, நிஷாதானாம் ராஜா கபிகுலபதி குரங்குக்கு ராஜா தானே, இவாளெல்லாம் நேர அந்த தயாதேவி மேல கொண்டு வந்து பகவானுக்கு சமமா உட்கார வைக்கிறா, பகவானுடைய கருணை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தயாதேவியை அங்க வந்து மங்களாசாசனம் பண்ற தயாஸ்தகத்தை. அப்பேற்பட்ட அந்த குஹன் அன்னைக்கு ராத்திரியெல்லாம் லக்ஷ்மணனோட இருந்து காவல் காத்து மேல்கொண்டு அவர் போர்த்துக்கு அந்த நதி மந்தாக்கினி கங்கா நதியை தாண்டி போகணும், அதுக்கான படகுகள் எல்லாம் வச்சு அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனார். பரத்வாஜ சாசன பரிகிரகீத விசித்திர சித்திரகூட, பரத்வாஜ ரங்க வந்து ராமா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அவர் மகர்ஷி தானே எல்லாம் தெரியும், நீ கொஞ்ச நாள் சித்திரக்கூட்டத்தில் இரு அப்படின்னு சொல்ற, அதையும் ஏத்துட்டு சித்திரக்கூட்டத்துக்கு மேற்கொண்டு ராமர் லட்சுமணர் சீதை மட்டும் அங்க போறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் சுமந்திரர் வந்தார் இல்லையா. சுமந்திரர் வந்து தசரத சக்கரவர்த்தி கிட்ட வந்து பார்த்து இந்த மாதிரி அவ கிளம்பிட்டான்னு சொல்லும் பொழுது தசரத சக்கரவர்த்தி என்ன சொன்னார் அப்படிங்கிறார். அவர் எல்லாம் சொல்ற ராமன் உண்மை சேவிச்சேன்னு சொன்னார், லக்ஷ்மணன் இந்த மாதிரி சொன்னேன்னு. லக்ஷ்மணன் அவருக்கு ஒரே அவமானமா இருக்கு, சரி என்ன பண்றதுன்னு தெரியல. கௌசல்யா கிட்ட போய் ராத்திரிலாம் ஓன்னு அழறார். கௌசல்யாக்கு ஒரே கோபம், இது சந்தோஷம் தான் கை கையாத்துக்கு போய் துக்கம்னா எங்கிட்ட வந்து அழறதா அப்படின்னு ஒரு இடத்துல கோவப்படுறோம். கோபம் தான் அது வந்து தசரதர் மேல கோபம் இல்ல, ஆனா இவர் இப்படி புலம்புறாரு, என்ன சொன்னா இவர் சமாதானப்படுத்தினா கேட்க மாட்டேங்கிறார், இவர் எப்படி நிறுத்துறது அப்படின்னு. அப்ப வந்து அவர் சொல்றார், பிரசாதையே துவாம் கௌசல்யே ரசிதோயம் மயாஞ்சலின், நான் அஞ்சலி பண்றேம்மா, நான் கை கூப்பிடுறேன், என்ன எதுவும் திட்டாத, ராமரை அனுப்பிச்சிட்டியே இப்பயாவது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கை கை கௌசல்ய சொல்லிட்டாலும் அப்படிலாம் சொல்லாதம்மா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே அவர், அப்ப வந்து கௌசல்யம் அழறாளாம், சக்கரவர்த்தி உம்மை நான் அழறதுக்காக சொல்லல, எனக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு ராமன் இல்லாம, அந்த கஷ்டத்துல நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல, க்ஷமிச்சிரும் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்றான். தசரத சக்கரவர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்றார், எனக்கு கண்ணு போயிடுச்சு, ராமன் காட்டுக்கு போறேன்ற உடனே கடைசி வரைக்கும் அவர் போற வரைக்கும் நான் வாசல்ல இருந்து பார்த்தேன் பார்த்தேன், ராமர் காணாம போனான் அப்பயே எனக்கு கண்ணு போயிடுச்சு, எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றேன். கை கையை நீ கௌசல்யா நீ எங்கேயும் போயிடாத, என் பக்கத்திலேயே இரு, கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றேன். கௌசல்யா சுமித்ரா கைகை மூணு பேரும் வந்தா, கைகையை பார்த்து நீ இனிமேல் என்ன தொடாத, உனக்கும் பரதனுக்கும் அருகத்தையே இல்லை, நீ இங்கேயிருந்து போயிடுட்டேன். கௌசல்யக்கு ராத்திரிலாம் என்ன பண்றதுன்னு தெரியல, அவரை பிடிச்சுட்டே இருக்கா, அவருக்கு கண்ணும் தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா ராமா ராமா சீதே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அவருடைய வாக்கும் கம்மியாயிட்டே இருக்கு, ராத்திரிலாம் அப்படியே ஆச்சு, அழுது அழுது அழுது, இதுக்கு மேல கௌசல்யக்கும் அழுது வரல, ஒரே தண்ணிலாம் வெட்டு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிம்மால சூரியோதயம், இது சூரிய குலம், அந்த சூரியோதயம் ஆற சமயத்துல அந்த அயோத்தியை எப்படி இருக்கும் அப்படின்னா, காலங்காத்தால அந்த சூர்யா உதயத்துக்கு முன்னாடியே எல்லாரும் அந்த கோலம்லாம் போட ஆரம்பிச்சு, குயில்கள்லாம் கத்தி மக்கள்லாம் வந்து அனுஷ்டானங்கள் ஆரம்பிச்சிருவா, ஆனா இன்னைக்கு ஒரே நிசப்தமாக இருக்கு. விஷயம் வந்திருக்கு, தசரத சக்கரவர்த்தி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தான் அஸ்தமனம் ஆயிட்டேர் அப்படின்னு, எல்லாருக்கும் ஒரே கவலை கஷ்டம். ராமனும் வனவாசத்துக்கு போயிட்டேர், நம்மள 64,000 வருஷம் ஆண்டு ராஜா தசரத சக்கரவர்த்தியும் இல்ல, எல்லாம் ஒரே முடி, என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கா. எல்லா மனைவிகளும் வந்து ஓடு அழ, தசரத சக்கரவர்த்தி நேர இப்ப ராஜ்யத்துக்கு ராஜா ஒருத்தர் இருந்தே ஆகும், யாராவது ஒருத்தர் இருக்கணும், ராஜா இல்லைன்னா அவருடைய மந்திரி பாத்துக்கணும். வசிஷ்டர் ராஜகுருவாக இருக்கிறதுனால வசிஷ்டருக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கிறார், நீர்தான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லும் அப்படின்றான். வசிஷ்டர் பரதனை முதல்ல கூட்டிட்டு வாங்கோன்னு தூத் அனுப்புற. அப்ப வந்து அந்த பக்கம் பார்த்தா பரதன் அங்க மாமாத்துல இருக்க இல்லையா, சத்ருக்னனை பார்த்து சொல்றாரு, ஒரே துஷ்வப்னமா இருக்குப்பா, என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதோ கனவு நேற்று சரியாவே இல்லைன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா, நம்ம ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அது கூட இருக்கும், நம்மளும் மாமா கிட்ட சொல்லி திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ராஜ்யத்துல வந்து ராஜதர்பார்ல பரத சத்ருக்னால கூப்பிடுறான்ற, ரெண்டு பேரும் வரா, மாமா சொல்றா அயோத்தியில இருந்து வசிஷ்டர் உம்மை அனுப்ப சொன்னேராம், உம்ம ரெண்டு பேரையும் அயோத்தியாவுக்கு வர சொன்னான். உடனே பரதனுக்கு நம்மள அயோத்தியாவுக்கு வர சொன்னார்னா ஒரே காரணம், என்ன காரணம்னு சொல்லல அப்படின்னா, இப்ப வசிஷ்டர் சொல்றேன்னா ஒரே காரணமா தான் இருக்கும், ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகமோ என்னவோ, வா சத்ருக்னா கிளம்பலாம் அப்படின்னு வழியெல்லாம் பேசிட்டு வரா, நம்ம வந்து பட்டாபிஷேகத்தை எப்படி பண்ணணும், யார் யாரை கூப்பிடணும், வீடு எப்படி அவளுக்கு இது பண்ணணும், நீ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், லக்ஷ்மணன் என்ன பண்ணணும் அப்படின்னு இவ இதையே பேசிட்டு வரா. ஆனா அயோத்தியா நகரத்துக்கு முன்னாடி வரும்பொழுதே அந்த கிராமத்திலேயே சில கஷ்டங்கள் புரியுது, அயோத்தியா உள்ள வந்தவுடனே பசங்கள் எல்லாம் விளையாட காணும், கோலங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வாரம் போட்டு முன்னாடி போட்ட கோலமாக இருக்கு, யாருமே புதுசா இல்ல, மக்கள் எல்லாம் பரதனை பார்த்துட்டு சி அப்படின்னு சுத்திட்டு போறா, சில பேர் இவன் முழிக்கவே கூடாது இவன் முகத்தன்னு பார்த்துட்டு போறா, என்னன்னே புரியல. நேர தசரத சக்கரவர்த்தி ராஜாவை தான் பார்க்கணும், ராஜா எங்க இருப்பானா எப்பயுமே கைகை ஆற்றுல இருப்பான்னு தெரியும், நேர போறேன் கைகை மாதா கிட்ட போறேன். அப்ப வந்து கைகை கிட்ட சொல்றேன், பரதன், அம்மா என்னாச்சு அப்பா எங்க அப்படிங்கிற. பரதா மனச எடுத்துக்கோ, அப்பா இப்ப இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பரதன் முதல்ல என்ன கேட்கிறார், அப்பா கடைசியில என்ன சொன்னாமா அப்படின்னு. ஏன்னா ஒரு ராஜா கடைசி நிமிஷத்துல என்ன சொன்னா, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. அப்படி சொன்ன உடனேயே கைகையை சொல்றாராம், ராமா லக்ஷ்மணா சீதா இதான் சொல்லிட்டே இருப்பா அவரு. ஏம்மா அவ இல்லையா, அவ இருக்கான்னு சொல்லிதானே நாங்க மாமாத்துக்கு போனோம், அவ என்ன விட்டுட்டு போயிட்டாளா என்ன பண்ணா அப்படின்னா, தண்டகான் சக வைதேஹ்ய லக்ஷ்மணாச்சாகதஹ அப்படின்னு தண்ட காட்டுக்கு போயிட்டாப்பா சீதாவும் லக்ஷ்மணன் ஒண்ணு. பரதன் சொல்றது, ராமன் காட்டுக்கு போயிட்டாரா என்ன காரணம், காட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன திருப்பி விஸ்வாமித்திரர் மாதிரி யாராவது மகரிஷி வந்து கூட்டு போனாரா, இல்ல ஏதாவது தப்பு பண்ணேரா, ஏதாவது ஸ்திரீ கிட்ட தப்பா நடந்துட்டேரா, அப்பாவுக்கு கோபம் வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேரா அப்படின்றா. அப்ப வந்து கை கை சொல்றா, பரதா அப்படிலாம் பேசாத, ராமஹா பரதாராஸ்ச சக்ஷுர்யாம் பஷ்யதா அப்படின்னு ராமன் அப்படி பண்ணுவானா அப்புறம் என்ன காரணம், உனக்காக தான்ப்பா எல்லாம் எனக்காகையா அப்படின்னா. அப்ப சொல்றா, நீ ராஜ்யம் ஆளணும், அவர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு நான் கேட்டுட்டேன் அப்படின்னு ஒண்ணு குலசிய அப்படின்னு ரொம்ப திட்ட, நீ குலத்தையே கெடுத்துட்டியேமா, இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நீ உனக்காக சொல்லி என் மேல அந்த பழிய போடுறிய, இது இன்னும் மோசமாக இருக்கு. நான் என்ன பண்ணேன், ராமன் இல்லாத நான் ஒரு க்ஷணமும் இந்த ராஜ்யத்தை யோசிச்சது இல்லையே, ராமன் மாதிரி இப்பேற்பட்ட குணம் இருக்கிறவன், சகர சக்கரவர்த்திக்கு 64,000 பசங்க இருந்தா, அதுல முதல் பையன் பேர் அசமஞ்சன்னு, முதல் பையனுக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணணும், ஆனா அவர் பண்ணலையாம். ஏன்னா இந்த இவர் ரொம்ப அதர்மமா இருந்தா அந்த 64,000 பேரையும் குடும்பப்படுத்தினாங்க. இவர் என்ன பண்ணார்னா, இவனை முதல்ல நாடு கடத்திட்டாராம். அப்பேற்பட்ட அண்ணா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், இப்பேற்பட்ட தர்மாத்மா ராமர் இவரை போய் இப்படி அடைச்சிட்டியே நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு கண்ணாபுதான் கத்திட்டு நேர கௌசல்யா மாதாவுக்கு வந்து அங்கேருந்து அழறாம். கௌசல்யா சொன்னா, பரதா என்ன சந்தோஷம் தானே, நீயும் கைகேயும் ராஜ்யத்தை ஆண்டுக்கோப்பா, நாங்க ஏதோ இங்க இருந்துட்டு போறோம், ஏதோ எனக்கு சோறு போட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கஷ்டமா இருக்கு. அம்மா நான் சபதம் பண்றேன், இதம் தே ராஜ்யம் காமஸ்ய ராஜ்ய பிராப்தம் மகுடகம் அப்படின்னு, இந்த என்னுடைய ஆசையினாலதான் இது அத்தனையும் நடந்ததுன்னா சத்தியமா சொல்றேன், எனக்கு இப்பேற்பட்ட பாவங்கள் வரும் அப்படின்னு ஒரு ஒரு அடுக்கா ஒவ்வொரு பாவமா சொல்லிட்டு போறேன், இத்தனை பாவமும் எனக்கு வந்து சேரும், நான் ஆசைப்படல, நான் சத்தியமா எனக்காக நான் இது இல்லை, நான் நினைச்சு கூட பார்க்கல, ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கௌசல்யா சொல்ற, ஆமாம்ப்பா நான் தான் ஒரு கவலையில பேசிட்டேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, மேற்கொண்டு ராஜாவுக்கு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு பரதனும் சத்ருக்னமாக இருந்து அவ அப்பாவுக்கு அந்திம காலத்தெல்லாம் பண்றா. 12 நாள் ஆயிட்டு சுபஸ்வீகாரம் ஆயிடுச்சு. இப்ப வசிஷ்டர் வரே பரதன் கிட்ட போய் சொல்றேன், சுபஸ்வீகாரம் எல்லாம் ஆயிடுத்துப்பா, என்னைக்கு நாள் பார்க்கலாம்னு சொல்லு, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன், இப்ப ராஜ்யம் அவர்கிட்டதானே இருக்கு அப்படின்னு ஒண்ணு. பரதன் நேர வசிஷ்டரை பார்த்து திட்டம், வசிஷ்டர் குரு, தனக்கு குரு இல்ல தன்னுடைய குலத்துக்கே குரு, நீர் இப்படி சொல்லலாமா, பெரிய அண்ணாக்கு தானே ராஜ்யம், அவர் எப்பேற்பட்ட தர்மாத்மா, நீர் இதை சொல்றதுக்கு தான் நீர் வந்தேரா அப்படின்னு ஒண்ணு. வசிஷ்டர் என்னடா இப்படி எல்லாரும் முன்னாடியும் திட்டுறானே நினைக்கல, அவருக்கும் மனசுல இருந்தது, சோ பரதன் கூட எங்கேயோ ராஜ்யத்துல ஆசைப்பட்டிருப்பான் போல அப்படின்னு அதை பார்த்து சொல்ற, நீ தான்ப்பா என் சிஷ்யம், இப்ப நீ சொல்றிய நீ தான் என் சிஷ்யம், மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ சொல்லி பண்ணிடலாங்க. சுமந்திரரை கூப்பிட்டு அத்தனை ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிடு, அத்தனை படைகளையும் கூப்பிட்டு நேர காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போய் ராமனை கூட்டிண்டு வந்தாதான் நமே சாந்தி பவிஷ்யதி, எனக்கு சாந்தி உண்டாகும், எனக்கு அப்பதான் என் கஷ்டம் தொலகும், நான் காட்டுக்கு போகணும், இப்பயே இந்த க்ஷணம் ராமனை பார்த்து, இங்க வந்து பட்டாபிஷேகம்லாம் இல்ல, அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி திருப்பியும் அவர் எப்படி மர உரியில போனார் இல்லையா, அந்த அவமா அவர் ராஜாவா திருப்பி உள்ள அயோத்தியாவுக்கு வந்தா தான் இப்பயே எல்லாரும் கிளம்புங்கன்னா. சுமந்திரருக்கு என்னடா இவர் இவையில ராஜ்யத்துல எதுக்கு படைகள்லாம் இருக்கு, தேர்ப்படை யானைப்படை இதெல்லாம் இருக்கு, ஒருவேளை இவன் இப்படி கூட நினைப்பானோ, போய் ஒரே வாட்டி ராமனை வதம் பண்ணிட்டே வந்துடலாம், பூர்த்தி ராஜ்யம் எடுத்துக்கலாம், 14 வருஷம் திருப்பி அப்படி நினைச்சுக்கிறாரு. ஆனா பரதன் வந்து அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே சுமந்திரரும் நம்ம நினைச்சதுதான் தப்புன்னு நேர எல்லா படைகளும் கூட்டிட்டு போறா. திருப்பியும் அங்க அவர் அந்த பாதையா போறே, மந்தாக்கினி தாண்டி போறே, நிஷாத ராஜா மறுபடியும் அவர் அவர்கிட்ட குஹன் கிட்ட போய் கேட்கிறார். குஹன் என்ன பண்ணா, உடனே அவளுடைய தலைவன் எல்லாம் அழைச்சி, படையோட வந்திருக்கான் பரதன், இவன் ராமன் அழிச்சிருவான் போல, எல்லா படையும் நம்ம காட்டுல இருக்க படையை கூப்பிட்டு நம்ம பரதனோட யுத்தம் பண்றோம், பரதனோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? அயோத்தியா ராஜ்யத்துல இருக்கிற படை என்ன, நீ காட்டுக்குள்ள நீ வச்சிருக்க படை என்னன்னா, பிராணம் போனாலும் பரவாயில்ல ராமனுக்காக நம்ம உயிரை கொடுப்போம், எப்படியாவது ராமன் வந்து பரதன் வந்து அங்க போகக்கூடாது அப்படின்னு நின்றுட்டேறான். நேர பரதன் வரே, குகன் கேட்கிற, எதுக்கு உமக்கு இவ்வளவு படம் ஆச்சக்ஷேய சப்தேவ அப்படின்னு, எதுக்கு உனக்கு இவ்வளவு படம், இயம் தே மகதி சேனா சங்கம் நாத்தமிதி, இவ்வளவு ஜனங்கள் எதுக்கு, இவ்வளவு சேனை எதுக்கு, ராமனை கூட்டு போனா நீ மட்டும் போனோம் இல்ல உன்னோட நாலஞ்சு பேரை கூட்டு போனோம் அப்படிங்கிற. அப்ப வந்து பரதன் கண்ணில ஜலம் வருது, குஹா நீர் என்ன தப்பா நினைச்சிட்டே, ராகவஹா சஹிமே பிராதா ஜேஷ்ட புத்திர பிதா சமஹா அப்படின்னு, ஜேஷ்ட பிராதா பித்ரு சமஹான்ற மாதிரி எனக்கு ராமன் அப்பாப்பா, நான் எதுக்கு அவரை போய் நான் மதம் பண்ணணும், நான் அங்க பட்டாபிஷேகம் பண்ணணும், அதுக்குதான் இத்தனை மக்களையும் இத்தனை ஜனங்களையும் பட்டாபிஷேகம் பண்ணணும்னா அப்ப படைகள் இருக்கணும், அத்தனையும் கொண்டு வந்து அவரை பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்குதான்ப்பா நான் வந்தேன்னு உன்ன குஹன் சொல்ற வார்த்தை ஆச்சரியமா கம்பராமாயணத்துல சொல்றேன், எண்ணின் ஆயிரம் ராமன் நின் கேள்வரோ அப்படின்னு, ஆயிரம் ராமன் வந்தாலும் பரதனுக்கு சமமாகாது அப்படின்ட்டு. ஏன்னா ராமனை காட்டுக்கு போக சொன்னா அவர் போனார், சொன்னது அவர் பண்ண ராஜ்ய பரிபாலனும் அது கூடாது என்று, ஆனா இவனுக்கு உனக்கு தான் ராஜ்யம், நீதான் இதை இத்தனைக்கும் நீதான்ப்பா அப்படின்னு சொன்ன, எனக்கு இது வானா, இது அதர்மம், அண்ணாவதான் நான் கூட்டு வருவேன்னு சொல்றான்னா, நான் நினைச்சிருந்தேன் குகன் சொல்றேன், இத்தனை நாள் நான் பார்த்ததுலயே அற்புதமான குணமுள்ளவன் ராமன் மட்டும்தான், அவனை காட்டிலும் பரதா நீ நீ எப்பேற்பட்ட குணவான்ப்பா அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நேர காட்டு அண்ணா எங்கெல்லாம் தங்கினான்னு சொல்லும், அண்ணா எப்படி இருந்தான்னு சொல்லும் அப்படின்னு அவர் சொல்ற, இந்த மாதிரி மரவுரி உடுத்திருந்தா, நான் தான் ஜட்டா மகுடம் கொடுத்தேன், இங்கதான் உட்கார்ந்தா, இங்கதான் படுத்தா, இதுதான் சாப்பிட்டான்னு உடனே எனக்கும் இந்த க்ஷணம் தானும் ஜட்டாமுடி எடுத்துன்னு, அவ என்ன சாப்பிட்டாலோ அதுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு, எந்த பக்கம் போனா அப்படின்னு ஓன் அழறே, அங்க ஒரு பட்டு புடவை கொஞ்சம் கிழிஞ்ச ஒரு இது இருக்கு, அஹா இது அம்மாவோட சீத்தை அம்மானே சொல்ற, அம்மா ஜேஷ்டபாதா பிதிரு சமகான், அப்ப என்ன மன்னி அம்மாதான், இப்படி எப்பேற்பட்ட ராஜ்ய பட்ட மகிஷி இப்படி கீழே உட்கார வச்சுட்டு அதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு பரதன் ரொம்ப துக்கப்படுது. அப்புறம் குஹாஸ்ய வச்சனம் சுத்வா பரதோ, பரதன் ரொம்ப கஷ்டப்பட்டு பரதன் சொல்ற, அதுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுமே அப்படின்னு. அப்ப லக்ஷ்மணன் இவர் வந்து நேரம் அன்னைக்கு என்ன சொல்லிக்கோ, அன்னைக்கு ராத்திரி நாங்கள்லாம் இருந்தோம்ப்பா, ராமன் எப்பேற்பட்டவர்னு கதையை ஆரம்பிக்கணும்ல, இவர் சொல்ற ஆச்சக்ஷே சப்தே லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹா, லக்ஷ்மணன் எப்பேற்பட்டவன்பா அப்படின்னு குஹன் பரதன் கிட்ட சொல்றான். ராமனை பத்தி சொல்லியிருக்கலாம், சீதையை பத்தி சொல்லியிருக்கலாம், ஆனா இதை லக்ஷ்மணனை பத்தி சொல்றேன், பரதனுக்கு தெரியாதா? பரதன் அப்ப ஒரு வார்த்தை சொல்லலையா, எனக்கு தெரியாதா லக்ஷ்மணனை பத்தி, குழந்தையிலேருந்தே நாங்கெல்லாம் ஒன்னா விளையாடும், நீ போய் எனக்கு என்ன லக்ஷ்மணனை பத்தி சொல்றதுன்னு சொல்லல. அதுக்குதான் பெரியவா அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போது என்ன சொல்றான்னா, பரம பாகவதோத்தமர்கள் யாரா இருந்தாலும், தான் ஞானியாவே இருந்தாலும், ஞானமில்லாத ஒரு பையன் வந்து பகவத் விஷயத்தை சொன்னா தான் கேட்கணும். இப்ப இவர் லக்ஷ்மணனை பத்தி சொல்றாரு, பரம பாகவதோத்தமரை பத்தி சொல்றாரு, பெருமாளை பத்தி சொல்றேன்னு உடனே அந்த விஷயத்த கேட்பாளே தவிர எனக்கெல்லாம் தெரியுண்டா நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுல ஒரு ஆனந்தம், அதுக்கு சாட்சாத் யார் பிரமாணம்னா ஹனுமார் பிரமாணம், எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதமஸ்த காந்திரம்னா, ஹனுமாருக்கு தெரியாது ராமாயணமா, ராமருக்கு சீதைக்கு கூட தெரியாது, ஏன்னா ராமர் சீதை எப்படி இருந்தா அசோகவனத்துலன்னு தெரியாது, ஹனுமார் தான் போய் பார்த்திருக்காரு, இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் சீதா தேவி இல்லாமன்றது சீதா தேவிக்கு தெரியாது, ஹனுமார் தான் பார்த்திருக்காரு. ஆனா யாரும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் வந்து ராமாயணத்தை சொன்னா தான் தான் முதல்ல இருந்து கேட்பேர்னா அது எப்பேற்பட்ட விஷயம். அதுக்கு அடுத்த பிரமாணம் என்னன்னா, அடியனை போல சாதாரணவன் சொல்லும் பொழுது எதிர பகவான் கேட்கிறாருன்னா, அப்புறம் பரம பாகவதோத்த ராமாயணம் தெரியாதவா யாருமே கிடையாது, ஆனா அதுல ஒவ்வொரு விஷயமும் அதை நம்ம கேட்க கேட்க யார் சொல்றான்னு இல்லாம நம்ம கேட்டு ஆனந்தப்படுறோம் இல்லையா, அதுதான் அந்த ராமாயணத்துக்கே பெருமை. அது ஏன்னா அப்படி இருந்திருக்கா, ஏன்னா சுகத்துல இந்த அயோத்தியா காண்டத்துல என்னன்னா, சுகத்துல ஒரு குடும்பம் ஒத்தாசையா இருக்கா, ராஜா ஆக போறேன், அப்ப லக்ஷ்மணன் நான் உன் பின்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்றதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, நான் காட்டுக்கு போறேன்னா நான் உன் பின்னாடி நிக்கிறேன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து இருக்கா, சரி குடும்பத்தோட கஷ்டம் போட்டோம், ராஜ்ய மக்கள் தான் சேர்ந்து இருக்காங்கன்னா அது என்ன சொல்றது, ஏன்னா ராமனை ஊட்டி வாழலாம் திரும்பி போனாலாம் அயோத்தியாவுக்கு, அவன் மனைவி எல்லாம் திட்டினாலாம், உனக்கு என்ன ஆசை வந்திருக்கா, வீட்டுல இருக்கணும் காட்டுல கஷ்டம்னு ஆசை வந்திருக்கா, ராமனை விட்டு வந்தியேன்னு கதவை சாத்தராலாம், அப்பேற்பட்ட மக்கள் உண்டா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல சொல்லி, அப்ப அந்த லக்ஷ்மணனை பத்தி அவ்வளவு விஷயம் சொல்றேன், அன்னைக்கு ராத்திரியெல்லாம் லக்ஷ்மணன் முடிச்சுட்டு நான் என்னுடைய படையை நிறுத்திடன் சுத்தி ராமருக்கு எதுவுமே ஆகாம சொன்னேன், லட்சுமணா நீ போய் தூங்கலாமே நான் தான் இருக்கேனே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், எத்ர தாசரதி ராமோ பூமா அப்படின்னு, என்னுடைய ராமன் சீதை இவா ரெண்டு பேரும் இந்த தரையில படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டுமா எனக்கு தூக்கம் வரும், இந்த கஷ்டத்தை நான் எப்படி நான் பார்க்கணும், ராமன சிம்மாசனத்துல உட்கார வச்சு பார்க்க வேண்டியதை இவா இந்த கஷ்டப்பட்டு இந்த கிழங்குகளை சாப்பிட்டு இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு தூக்கம் வருமா அப்படின்றதாம், எப்பேற்பட்டவன் பா லக்ஷ்மணன் அப்படின்னு பரதன் கிட்ட சொல்லும் போது பரதன் சொன்னாராம், லக்ஷ்மணன் எப்பேற்பட்டவன் பா, ராமனோடையே இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன பாக்கியம், எங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு. அப்புறம் மேற்கொண்டு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனா, பரத்வாஜன் பரதனை வந்து வரவேச்சே, வந்தவா அத்தனை மக்களுக்கும் எல்லாருக்கும் சதியாராதனை பண்ணேர். மேற்கொண்டு ராமன் நான் சித்திரக்கூட்டத்துல தான் இருக்க சொன்னேன், அங்கதான் இருப்பேன், இப்படி போனும் அந்த வழிகள் எல்லாம் சொல்றேன். இப்ப பரதனுக்கு ஒரே சந்தோஷம், பக்கத்துலதான் அண்ணா இருக்கேன், சீக்கிரம் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறேன், இவாளுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு இல்லையா, எல்லாரும் சீக்கிரம் வர முடியாது, ஆனா இவருக்கு சீக்கிரம் ராமனை பார்த்துருந்தோம், அதனால சுமந்திரர் சத்ருக்னன் வசிஷ்டர் இவா மூணு பேர் மட்டும் நாங்க வேகமா போயிட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் முன்னாடி மெதுவா வாங்கோ அப்படின்னு முன்னாடி ஓடி விட்டாலாம். சரி, பரதன் ஓடி வந்தான் ராமனை பாக்குறதுனா, சத்ருக்னன் வசிஷ்டர் சுமந்திரர் என்னன்னா பரதனுக்கு என்ன ஆசையோ இவாளுக்கும் அத்தனை ஆசை, ராமனை பிடிச்சு கூட்டுன்னு வந்து அயோத்தியாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினோம்னு அவளும் அதே வேகமாக வரான். அப்ப அந்த சைன்யங்கள்லாம் வருது, சப்தங்கள்லாம் வருது, ராமன் சொல்றேன் காட்டுல ஏதோ மிருகங்கள்லாம் அப்படி இப்படி ஓடுறதே என்ன காரணம், லக்ஷ்மணா மேல ஏறி பாரு அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் மேல பார்த்தான், அயோத்தியா நகரத்தினுடைய அந்த கொடி தெரியுது, ஆனா பரதன் தான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், சைன்யத்தோட வரான், இப்ப நான் என்ன பண்றேன் பார், நான் பானத்தை எடுத்து அத்தனை பேரையும் யுத்தம் பண்ண போறேன், உன்னை ஐக்கியத்துக்கு தான் வந்திருக்கான்னு உடனே ராமன் முதல்ல நீ கீழே இறங்கி பாருங்க. லக்ஷ்மணா ராஜ்யம் குருஷ்வச்சா பம்ச அப்படின்னு, ராஜ்யத்தை இழுத்துக்கிறதுக்கு தான் பரதன் வந்திருக்கான்னு உடனே தர்மாத்மா அப்படின்னு எச்சக்காம, அவனுக்கு அப்பேற்பட்ட ஆசை இருக்காதுப்பா லக்ஷ்மணா, உனக்குமா நீ இப்படி சொல்ற, பரதனை நீ இதான் நினைச்சிருக்கியா, இப்ப நீ பாரு பரதன் வந்தா பரதா உன்னுடைய ராஜ்யத்தை தூக்கி லக்ஷ்மணனுக்கு குடுன்னு சொன்னா என் பேச்சை கேட்டு உனக்கு ராஜ்யத்தை கொடுத்து என் பின்னாடி வருவான்பா பரதன், அவனை போய் சந்தேகப்பட்டியேன்னு உடனே லக்ஷ்மணுக்கு வெக்கமாக, ஒருவேளை அண்ணா உங்க கூட்டு போறதுக்காக வந்திருக்கானோ என்னவோ அப்படின்னு சொல்றேன். அதை பார்த்தவங்க நேர பரதன் வந்துட்டேர், கிரகத்தை பார்த்துட்டேர், நேர வந்தே ராமனை பார்த்தே, ராமர் தரையில உட்கார்றத பார்த்து அந்த கஷ்டத்தை பார்த்து இவன் நாலு பேர் தான் முதல்ல வந்திருக்கா, நேர ராமனுடைய திருவடியில விழுந்தேர், அண்ணா இப்படி இருக்கேன், ராமனை பார்த்து அவருக்கு கஷ்டம் எதேர்ச்சியா பார்க்க, எதேர்ச்சியா ஒரு தர அப்படி பார்த்தா பயம் ஒரு கஷ்டம் வரும், இப்படி இருக்கிறே அப்படின்னு, ஆனா இவரு எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்துட்டு குஹன் சொல்லிட்டே பரத்வாஜர் சொல்லிட்டே இப்படிதான் ராமன் இருக்க போறே அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, ராமனுக்கு ஒரு கஷ்டம் வந்து தான் பரதனை பார்த்து, பரத நீ என்ன, நீ எதுக்கு இந்த மாதிரி மரவுரி கட்டிண்டு ஜட்டாபட்டத்துல நீயே இப்படி வந்திருக்கேன்னு, நீ எப்படி வருவேன்னு நான் எதிர்பார்த்த, ஒரு சக்கரவர்த்தியாகவும் நீ வருவேன்னு பார்த்தா நீ இப்படி வந்திருக்கியே அப்படின்னு ராமன் அவரை பார்த்து கேட்கிறேன். சரி அப்படின்னு ஜட்டிலம் சீரவாசன் பிராஞ்சலின் பதித்தம் பூமி அப்படின்னு அந்த பூமியில அப்படியே விழுந்து பரதன் சேவிக்கிறார். அப்ப ராமர் கேட்கிறார், பிதா தாத்தா எத்ரா ஜம் துவமாகதா, அப்பாவை விட்டு வண்டியேப்பா வயசான காலத்துல, இதுக்கா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண, தனக்கு இருக்கணும் அப்படின்னு தானே ராஜ்ய பாரத்தை குறைக்கணும் தானே தசரதர் சொன்னேர், அவரை இந்த வயசுல நீ விட்டு வருவியேன்னு தர்மத்தெல்லாம் கேட்கிறார், என்னப்பா காத்தால இந்த இதெல்லாம் பண்றியா, மக்கள் கிட்ட இப்படி இப்படி எல்லாம் இருக்கியான்னு ஒரு சர்க்கம் பூர்த்தியா தர்மத்தை எடுத்து சொல்றேன், நீ இதெல்லாம் பண்றியா, ஒரு ராஜாவா என்னென்ன தர்மம் பண்ணணுமோ அத்தனையும் சொல்றாரு. அதனால அயோத்தியா காண்டம் பூராவே விசேஷ தர்மம் தான், வால்மீகி என்ன பண்றது, இதை ஒரு சாக்கா வச்சு நமக்கு தர்மத்தை உள்ள கொடுத்துரு, அதனால ராமாயணமே தர்மம் அப்படின்றது வேதத்தினுடைய சாரம் தான் அப்படின்னு. அப்ப அப்பா எங்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்கிற உடனே பரதன் வந்து, நீ தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கியாப்பான்னு உடனே ஒரே வார்த்தை சொல்றேன், ராமஸ்ய வச்சனம் சுத்வா பரதஹா பிரத்யுவாச்சத, திருப்பி பேசுறேன் பரதன், கிம்மே தர்மாதிஹி நஸ்ய ராஜதர்மம் கரிஷ்யதி, என்ன போல ஒரு அதர்மன் யாரும் இல்ல, என்ன பார்த்து தர்மத்தை பண்றியான்னு நீ கேக்குறே, ஒரு உண்மை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு மக்களை கஷ்டப்படுத்திட்டு தசரத சக்கரவர்த்திய கொலை பண்ணிட்டு நான் வந்திருக்கேன், என்ன பார்த்து நீ தர்மத்தை பண்றியான்னு கேக்குறே, நான் எப்பேற்பட்ட அதர்மவாதி அப்படின்னு பரதன் சொல்ற. அப்ப உடனே ராமன் கேக்குற, தசரதருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி உண்மையே நினைச்சு உம்முடைய பிரிவை ஏத்துக்க முடியாம தன்னுடைய வாக்க காப்பாத்தனமா இல்ல புத்திர சோகமான ரெண்டுத்தையும் பண்ண முடியாம பிராணத்தை விட்டுட்டேர் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டப்படுறே. சீதா பார்த்து கேட்கிறேர், சீதா கடைசியில நீ வனத்துக்கு போச்ச கூட அப்பா என்ன சொன்னார், நகையெல்லாம் எடுத்துக்கூடு புடவையெல்லாம் எடுத்துக்கூடு சீதா இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னாரே அந்த அப்பா இப்ப இல்லமா. லக்ஷ்மணா உன்னை ஆசை ஆசையா கட்டிப்பேரே, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஆசையா கட்டிப்பேரே, நமக்கு எப்பயுமே தர்மத்தையே பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுப்பேரே அப்பேற்பட்ட அப்பா நமக்கு இல்லமா, நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு அழுது பரத சத்ருனால கட்டி பிடிச்சி ஆக வேண்டிய காரியம் நாலு பேரும் சேர்ந்து அங்க போய் தர்ப்பணாதிகள்லாம் பண்ணி அந்த பக்கத்திலேயே இருந்த நதியில பண்ணி மேற்கொண்டு அங்க கிடைச்ச கிழங்குகள்லாம் சாப்பிட்டு ராமன் சாந்தமா உட்கார்ந்து இப்ப வந்து பரத ராம சம்வாதம் அப்படின்னு ஆச்சரியமான தர்மத்தை பேசுறா. மக்கள்லாம் வந்துட்டா, பின்னாடியே கௌசல்யா சுமித்ரா கைகேயி வந்த உடனே ராமர் கௌசல்யா சுமித்ராவை சேவிக்கிறார், கைகேயிக்கு ஒரே வெக்கம் தூர போய் நிக்கிறா. ஆனா சபையில கூட்டுண்டு வந்து ராமர் சீதா எல்லாரும் சேவிச்சு வாரம் அப்படின்னு மேற்கொண்டு உட்காருற பரதன் சொல்றேன், தஸ்யமே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. ராமர், ராமா, நான் உங்ககிட்ட ஒரு ஒரே ஒரு வேண்டுதல் தான், நீ திருப்பி வரணும், ராஜ்யத்தை ஏத்துக்கணும், இதை விட எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு. பரதா, நீ சொல்றது என்ன நியாயமா? நீ திடீர்னு வந்து கூப்பிடுறியே, அப்பா உன்னுடைய அப்பா கொடுத்த வாக்கு ரெண்டு என்ன ஆச்சுன்னு அப்பாவே போயிட்டே, அப்பா இந்த வாக்க கொடுத்த காரணமான கைகேயி மாத்தாவையும் நான் கூட்டுன்னு வந்திருக்கேன், நீ ஒண்ணு நான் கூப்பிடறேன்னு நினைச்சுக்காதீங்க, அம்மாவே மனசு மாறிட்டா, கைகேயம்மா நீ சொல்லுமா, மக்கள் எல்லாம் நீங்கெல்லாம் சொல்லு அப்படின்னு. அப்போ கொடுத்தவா அந்த வாக்க கேட்டவாளும் மனசு மாறிட்டா, அப்பாவும் இல்ல, இதுக்கப்புறம் என்ன வாக்கு, யாருக்கு தர்ம பரிபாலனம் பண்ணணும், என்ன பித்திருவாக்கிய பரிபாலம், எனக்கு புரியல, நீர் வாரும் அப்படிங்கிற மக்கள்லாம் பரதனை பார்த்து அன்னைக்கு வந்து இவனா வந்தான்னு திரும்பிட்டு போனா இல்லையா, அவன்லாம் நினைக்கிறாளாம் பரதன் எப்பேற்பட்டவன், நம்ம தப்பா நினைச்சிட்டோமே பரதனை, ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டதுனாலதான் கைகேயி இப்படி பண்ணிட்டான்னு நினைச்சிட்டோமே, ஆனா இப்பேற்பட்ட ஒரு ராஜா ராமன் பரதன் இவா இருக்கிற ராஜ்யத்துல நம்ம இருக்கோம், நம்ம பிறந்தோம், அந்த சமயத்துல நம்ம இருக்கோம்னா அது எப்பேற்பட்ட தன்யம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறாளாம். எப்பயுமே ராமன் பேச்சுனா ராமன் பேச்சுதான் எல்லாரும் கேட்பான், இங்க யாருக்குமே ராமன் வாக்கே கேட்கல, எல்லாம் பரதன் தான். பரதன் அடுத்தது மேற்கொண்டு சொல்றேன், நீர் வரணும் அப்படின்னா அப்பா போயிட்டா சரிப்பா பரதா, வாக்கு வாக்கு போகுமா, இக்ஷ்வாக்கு குலத்துல பிறந்து ஒரு வாக்கு, அது நம்ம எப்படி மாற முடியும், அது அது நம்ம காப்பாற்ற வேண்டாமா அப்படிங்கிற. அப்ப வந்து ரொம்ப இவாளுடைய சம்பாதம் போகும்போது பரதன் சொல்றேன், சரி நீர் அப்பாவுடைய அதான் நாங்க எல்லாரும் நாங்களும் உம்மோடைய காட்டுல இருக்கோம் அப்படின்னு. அப்பையும் போயிடுது அப்பா ரெண்டு வாக்கு, ஒன்னு பரதனை பட்டாபிஷேகம் பண்ணி சாம்ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்லியிருக்காரு, அதை காப்பாத்தணுமே அப்படிங்கிற. சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணும், நீர் ராஜாவாயிடும், நான் காட்டுக்கு போறேன், நான் காட்டுக்கு நான் 14 வருஷம் காட்டுல இருந்துட்டு வரேன் அப்படிங்கிற. அதுக்கு சொல்றாரு, இது என்னப்பா, இது அப்பா போயிட்டா, அப்பா வந்து பெரிய கடன் வச்சுட்டு போயிட்டா, 4 பசங்க இருக்கோம், பாதி பாதி கடன் நாங்க எல்லாம் சேர்ந்து அடைச்சோம் அப்படின்னா பரவாயில்ல, அது தர்மம். இல்ல ஒருத்தன் காட்டுக்கு போனோம் ஒருத்தன் ராஜ்யம் ஆளணும்னு சொல்லியிருந்தேன்னா அப்ப நீ சொல்றது கரெக்டு, நேர ராமன் தான் காட்டுக்கு போகணுன்றது தானே இப்ப வாக்கியம், இதை போய் மீற முடியாது அப்படிங்குறது. வசிஷ்டர் சொல்ற, ராமா நீர் விசேஷ தர்மம் விசேஷ தர்மம்னு சொல்ற, நான் சொல்றேன் இக்ஷ்வாக்கு குலத்துல ஜேஷ்ட புத்திரன் தான் ராஜாவாக இருக்கணும், அது இத்தனை காலமாக அவ கடைபிடிச்சு வரா, ஒரே ஒரு எக்ஸப்ஷன் அதான் சகர சக்கரவர்த்தி சரித்திரம். அப்ப இதுதான், இது நீர் விடக்கூடாது, இதுதான் இப்போ விசேஷ தர்மம், நீர் வந்துடும் அப்படிங்கிற. ரெண்டாவது சொல்ற, பரதன் அவன் இன்னும் ராஜ்யத்துல ஆசைதான் இருக்கு, அதான் அப்பா போயிட்டே நானே திருப்பி வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்னா தப்பு, ஆனா பரதனே வந்து கேட்கிறான் எனக்கு இது வேண்டாம், என்னால ஆள முடியாது, நீர் தான் வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இதை நீர் ஏத்துக்கணும். மூணாவது சொல்றேன், நான் உமக்கு மட்டும் குருவில்ல, உங்க அப்பாவான தசரதருக்கும் குரு, உங்க இக்ஷ்வாக்கு குலத்துக்கே குரு, ஒரு ஆச்சாரியன் சொன்னதை நீ கடைபிடிக்கணும், நான் இப்ப சொல்றேன் நீர் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். ராமன் சொல்றார், இப்ப இப்ப எல்லாருடைய சத்தியத்தையும் சரி பண்ணணும், ஒருத்தர் அப்புறம் கொடுத்த வாக்கு என்ன, பரதன் ராஜ்யமாகணும், பரதா நீ ராஜ்யம் ஆளச்ச, நீ வந்து அதை கம்பீரமா எல்லாத்தையும் ராஜா அப்படின்னு நினைச்சு ஆளாத. என்னை காட்டுக்கு 14 வருஷம் போர் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி அப்பா கொடுத்த வாக்கு நான் ராஜா வா இருக்கணும், நான் மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சு அந்த மனசோட நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ண. ஜேஷ்ட பிராத்தா, நான் தான் ராஜ்யத்தை ஏத்துக்கிறேன், நான் இப்ப சொல்றேன், நான் 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொல்றேன், காட்டுக்கு போன்னு சொன்னேன், 14 வருஷம் கழிச்சு வந்து நானே இந்த ராஜ்யத்தை ஏத்துக்கிறேன், பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அதனால இப்ப நானும் பரதன் சொன்னதையோ வசிஷ்டர் சொன்னதையோ மீறல, இப்ப பண்ணல, 14 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன். சரி, வசிஷ்டருடைய வாக்கம் காப்பாத்துறதுனால நானும் 14 வருஷம் கழிச்சு வந்துடுறேன் அப்படின்னு ஒண்ணு. பரதன் சொல்றது எல்லாம் உட்காரவே இனிமே இது தர்ணா தான், யாரும் எழுதிக்க மாட்டோம், யாரும் சாப்பிட மாட்டோம், நிராகார தீட்சை, நீர் உண்மை இங்கேயிருந்து வெளில போக முடியாது, நீர் ஏத்துக்கிற வரைக்கும் இதை நீ ஒத்தான ஆகணும். வானம் சொல்றது, பரதா நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், ஒரு ராஜா அதர்மம் பண்ணச்சுதான் மக்கள் தர்ணா பண்ணணுமே தவிர, நான் சத்தியத்துக்காக நான் வெளில வரேன், நான் தர்மத்துக்காக வரேன், நான் ஏதாவது தப்பா நடந்துட்டேன் அவங்க கிட்ட, அப்ப நீ இது சொல்றது வசனம் கிடையாது. இத்தனை சொல்லியும் பரதனுக்கு ஒண்ணுமே புரியல, நான் ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேல நீர் என்ன சொல்லணுமோ சொல்லும் அப்படின்னு வசிஷ்டரை பாக்குற. ராமன் உட்காந்து இருக்க கீழே திருவடி, அதுக்கு முன்னாடி பாதுகை இருக்கு, பாதுகையை முன்னாடி இருந்து அவர் கால் திருவடி வச்சுட்டு இப்படி பாக்குறாரு வசிஷ்டர், பாதுகையை இப்படி காட்டுறாரு. காட்டின உடனே பரதனுக்கு புரிஞ்சது, நேர திருவடியில உழுந்தேர், நான் ராஜாவாக மாட்டேன், உம்முடைய பாதுகையை கொடு, உம்முடைய பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணி நான் பாதுகா பட்டாபிஷேகம் பாதுகா சாம்ராஜ்யத்தை பண்ண போறேன் அப்படின்னு. அதிரோஹித பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா, இதுதான் யோகக்ஷேமம், இந்த பாதுகையை நான் பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகை கிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து விண்ணப்பம் பண்ணி இதுதான் நான் பண்ண போறேன்னு நான் ராஜ்ய பரிபாலனை பண்ணுவேன். ஆனா ஒண்ணு, இதே ஜட்டா முடியோட நீர் எப்படி காட்டுல இருக்கிறோ, நீர் என்னத்தை சாப்பிடுறோ, அயோத்தியா நகரத்துக்கு போமாட்டேன், நந்தி கிராமத்துல இருந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தரையில பரத்துட்டு நான் இப்படிதான் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணுவேன் அப்படின்னு யாராவது இப்படி சொல்லுவாளா? ஒரு ஆத்துக்கே நம்ம எல்லாம் பாக்கணும், ஒரு ஆத்தை பிரிச்சு அப்பா பிரிக்கணும்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சண்டை வருது, எனக்கு எவ்வளவு கொடுப்பேன், உனக்கு எவ்வளவு கொடுப்பேன், ராஜ்யத்தையே கொடுக்கிறேன், வேண்டாம் நான் நான் தரையில படுத்துக்கிற பாதுகை இல்லாத அண்ணாதான் போயிட்டேன், சந்தோஷமாயிரேன், 14 வருஷம் கழிச்சு வரப்போறேன்னா ஒரு நாள் கூட அந்த ராஜ்யத்தை அனுபவிக்காம அந்த பாதுகைய பட்டாபிஷேகம் பண்ணது அந்த பரதன் சத்தியமாக அந்த வால்மீகி மகர்ஷி சொன்னதும் ராமனு காட்டிலும் பரதன் தான் விசேஷம் அப்படின்னு கம்பன் சொன்ன மாதிரி ராமனே வந்தா கூட 100 ராமன் வந்தா கூட பரதனுக்கு சமமாகாது அப்படின்னு அதுல ஒண்ணு பாக்கணும். பரதன் என்ன சொல்றாருன்னா, நானும் சத்ருகனும் அப்படித்தான் இருப்பேன், ராமர் கூட லக்ஷ்மணன் கிட்ட நீ வராதேன்னு சொல்றாரு, நான் வருவேன்னு சொல்றேன், இவாளுக்குள்ள அப்படி கிடையவே கிடையாது, சத்ருகனும் சேர்த்து இவரே பிரதிஜை பண்ணிட்டாரு, சத்ருகன் அதெல்லாம் அண்ணா இப்படி என்ன கேட்காம பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்துல சுமித்ர லக்ஷ்மணன் காட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது சொல்றான், நீ தான்ப்பா இப்போ காட்டுக்கு போ, அண்ணா கிட்ட இருந்து அயோத்தியா தான் உனக்கு, காடுதான் அயோத்தியா உனக்கு, வந்து தசரதர்னா அப்பா யாருன்னா ராமன் தான், உனக்கு அம்மா யாருன்னா சீத்தை தான், நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்றோம், அப்பேற்பட்ட பாத்தா இருக்க முடியுமா? ஏன்பா உனக்கு உன் பையனை தானே காட்டுக்கு போக சொன்ன, என் பையன் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படி சொல்லல, நீ போ அப்படின்றான். ஏன்னா சுமித்ரைக்கு தெரியும் இது சாட்சாத் பகவான் அப்படின்னு, 3 பேர் ராமாயணத்துல 3 ஸ்திரீகளுக்கு ராமன் வந்து சாட்சாத் பகவான் தெரியும், ஒன்னு வந்து வாலியுடைய மனைவி, இன்னொன்னு வந்து ராவணனுடைய மனைவி சுமித்ரா, இவா 3 பேருக்கு அவா அப்பேற்பட்ட மகா ஞானிகள் அவா 3 பேருக்கு. அப்ப வந்து பாதுகையை கொடுக்கிற தத்தா. ஆனா இப்போ சுவாமி தேசிகன் இந்த ஆச்சரியமா சொல்றது, ராஜ்யத்தை பார்க்கணும், ரகுவம்சத்தை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கா, அதுல பார்த்தா யார் இவா ராஜா, கடுத்தது இவா யார், இவா யாரு, அதுக்கு அடுத்தது தசரதர், அதுக்கு அடுத்தது ராமர், அதுக்கு அடுத்தது லவகுசா. ஆனா பார்க்கணும் நடுவுல ஒரு 14 வருஷம் தசரதருக்கு அப்புறம் ராமர் கிடையாது, தசரதருக்கு அப்புறம் பாதுகை, அந்த பாதுகையை பத்தி யாருமே எழுதலையே அப்படின்னு சொல்ற. அந்த பாதுகையை பத்தி அப்புறம் யார் எழுதலாம் இதுக்குன்னா, சர்வதந்திர சுதந்திரரான சுவாமி தேசிகன் மட்டும்தான் அப்படின்னு அவரையே பாதுகா சாஸ்திரம் பண்ண வைக்கிறார். அதுல 200 ஸ்லோகத்துக்கும் மேல அபிஷேக பத்ததி அப்படின்னு அந்த பத்ததியில பூர்த்தியா பரதன் அந்த பாதுகாப்பட்ட அபிஷேக சாம்ராஜ்யத்தை எப்படி நடத்தினான்னு காட்டுறேன். நேர பரதன் அங்கேயே வந்து தன்னுடைய பகவானுடைய அந்த பாதிக்கையை தலைமையில வச்சுட்டே எவ்வளவு சோகம் பரதனுக்கு. தான் ஒரு தப்புமே பண்ணல, ஊர்ல வந்தா மக்கள் தப்பா நினைக்கிறார், சுமந்திர தப்பா நினைக்கிறார், குஹன் தப்பா நினைக்கிறார், லக்ஷ்மணனே கூட தப்பா நினைக்கிறார். ஆனா அவ்வளவு கோபம், நான் எதுவுமே பண்ணல, ஆனா நான் இதுக்கு காரணமாயிட்டேனே, நான் இல்லாம இருந்தா அண்ணாக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது, தம்பி இல்லன்னா கஷ்டமே இல்லையே, நான் ஒரு காரணமாயிட்டேன் ராமர் வனவாசத்துக்குன்னு அவ்வளவு துக்கத்தோட அந்த துக்கத்துல குமிரி குமிரி இருக்கிற ஒருத்தருக்கு அந்த க்ஷணம் பாதுகையை எப்ப தன்னுடைய சிரஸ்ல வச்சேரோ அத்தனை சோகமும் நிவர்த்தி ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சு. மக்கள்லாம் வெக்கப்படுற பரதனை போய் நம்ம இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு மேலேந்து ரிஷிகள்லாம் புஷ்ப வருஷம் பண்றா, தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் பண்றா, அங்கேருந்து நந்தி கிராமத்துக்கு வந்து அயோத்தியாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு பாதுகே அப்படின்னு நந்தி கிராமே வக்ஷததான் சம்பா லப்யா அப்படின்னு சத்திரம் அந்த பாதுகைக்கு இவர் படப்பிடிக்கிறாராம். சத்ருக்கன் சாமரம் வீசுறே அப்படி மாத்தி மாத்தி கைங்கரியம் பண்ணி காத்தால பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ராஜ்யத்தை இதுதான் நான் பண்ண போறேன்னு பாதுகாதேவிக்கு முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் தான் சாசனம் தர்ம பரிபாலனம். சுவாமி தேசிகன் சொல்றேன், ராமருடைய 14,000 வருஷம் ராஜ்யத்துல கூட ரெண்டு கஷ்டங்கள் இருக்கு மக்கள் சொல்றா, ஆனா தர்மம் தெரியாதவா சீதையை எப்படி இவர் விட்டேர் அப்படின்னு சொல்றா. இன்னொன்னு ஒன்னும் பண்ணக்கூடாதவன் ஒரு தர்மத்தை தபச பண்ணான் அதனால ஒருத்தன் செத்துட்டேன்னு ஒரு ரெண்டு கஷ்டம் இருக்கு. ஆனா பரதன் பாதுகா சாம்ராஜ்யத்துல எந்த ஒரு கஷ்டமுமே இல்ல, அவ்வளவு சுகமாக பண்ணான் அப்படின்றத சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றது. அப்போ இப்ப சரணாகதி சாஸ்திரம் முக்கியம், சரணாகதி பண்றேர் பரதன் ஆனா ஏத்துக்கலையே அவர் காட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்றார், இல்ல சரணாகத்தியை ஏத்துண்டதாதான் அர்த்தம். ஏன்னா நான் ஒரு கடைக்கு போறேன், ஒன்னு வாங்கிட்டேன், 100,000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன், ஃபர்ஸ்ட் பார்த்தா கார்டு கொண்டு வரல, ஐயோ நான் ஆத்துக்கு போய் 100,000 ரூபாய் எடுத்துன்னு வரேன், இது எடுத்துன்னு போறேன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இல்ல என்னோட பேனா வேணா வச்சுக்கோங்க, 10 ரூபாய் பேனாவை கொடுத்து இதை வச்சுக்கோரோ நான் வந்துருவேன் யாராவது நம்புவானா? ஆனா என்னுடைய லேப்டாப் எடுத்து இது 100,000 ரூபாய்க்கு சமம்பா, இதை நீ வச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னா ஒத்துக்கிறான். அப்போ ராமர் சென்றார், இவன் கேட்டதுக்கு நான் ஏதாவது அதுக்கு சமமாக கொடுக்கணும், ராமன் திருப்பி வா நீ ராஜ்யம் பரிபாலனம் பண்ணுனா அதுக்கு சமமா ஒன்னு கொடுத்தாதான் பரதன் ஒத்துப்பான், இல்ல அதுக்கு மேலாக கொடுக்கணும், அதனாலதான் பாதுகையை கொடுத்தேன் அப்படின்னு சுவாமி தேசிகனும் அங்க எடுத்து சொல்றேன். அந்த பாதுகா சாம்ராஜ்யத்தை பாதுகையை பார்த்து சொல்றேன், ராமன் எவ்வளவு துடிச்சே பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியுடைய வாக்க காப்பாத்த எவ்வளவு துடிச்சேரோ பாதுக்க அவ்வளவு துடிக்கிறதான் ராமன். என்ன சொல்றேன்னா, அவர் சரணாகதி பண்ணவாளுக்கு விரதம் மாமான்னு சொன்னாரே, அவருடைய விரதத்தை நான் காப்பாத்தணும். இப்போ அந்த விரதம் நீ வா ராஜ்யம் ஆளுன்னா ராமனால முடியலன்னா அப்ப அவர் சரணாகதி ஏத்துக்கலன்னு அந்த பாதுக்க வந்து பாதுக்க நீ ஏத்துண்டியே, நீதான் அவருடைய அந்த விரதத்தை நீ காப்பாத்தின அப்படின்னு பாதுகையை வந்து சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல ஆச்சரியமாக சொல்றேன். ரொம்ப 14 ஆச்சரியமாக பட்டாபிஷேகம். ஆனா பரதன் ஒன்று சொல்றேன், 14 வருஷம் கழிச்சு ஒரு க்ஷணம் நீ வரலன்னா கூட அக்னி பிரவேசம் பண்ணிடுறேன். இதுல சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன், ராஜ்யம் 14 வருஷம் ராவண வதம் முடிஞ்சிடுச்சு, ராமன் திரும்பி வரே, அவருக்கு வந்து ஒரு பயம், பரதன் எங்கேயாவது அக்னி பிரவேசம் பண்ணிட போறான், ஹனுமாரை முதல்ல அனுப்புறேன், வந்துட்டா வந்துட்டு இருக்கான்னு சீக்கிரம் போய் சொல்லிடுன்னு சொல்லச்ச, கொஞ்சம் பார்த்து பரதனுடைய மனோபாவத்தை பார்த்து நீ சொல்லு அப்படிங்குற. அதுக்கு சில பேர் வியாக்கியானம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை பரதனுக்கு முதல்ல ராஜ்யம் ஆள இஷ்டம் இல்ல, ஆனா 14 வருஷம் ராஜ்யம் ஆளுனதுனால ஐயோ ராமர் வந்துட்டேதான், நம்ம கிட்ட இருக்கிற ராஜ்யம் போயிட போறதேன்னு ஒரு கவலையா ராமன் வந்துட்டேன்னு அவன் முகம் மாறிடுச்சுன்னா அப்ப விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா சுவாமி தேசிகன் அப்படி கிடையாது. எப்படி பரதன் அப்படி கிடையாது, ராமன் எதனால அந்த வார்த்தையை சொன்னேருன்னா, பாதுகா சாம்ராஜ்யத்தை பண்ண பரதனுக்கு ராமனே வந்து ராஜ்யம் பண்ணாலும் அது ரெண்டாவது பட்சம்தான். அந்த பாதுகா சாம்ராஜ்யத்தையும் பாதுகையினுடைய அந்த பெருமையை தெரிஞ்ச ஒருத்தனுக்கு ராமரே வந்து ராஜ்யம் பண்ணாலும் அது ரெண்டாவது படிதான். சுவாமி தேசிகன் சொல்றேன், ராமரே வந்து ராஜ்யம் பண்ணச்சு கூட பாதுகா கூட இருந்தார், அதனால்தான் அவர் நல்லா பண்ணார் அப்படின்றதையும் சொல்லி அந்த பாதுகையினுடைய விசேஷத்தை சொல்லி, சகல கஷ்டங்களும் சோகங்களும் நம்ம பண்ண பாவமும் என்னதான் இருந்தாலும் ஒரு மனசுல ஒருத்தனுக்கு கஷ்டம்னு இருக்கும் பொழுது அந்த சோகத்தை போக்கணும்னா ஒரே ஒண்ணுதான், பகவானுடைய திருவடியில நம்ம பாதுகையை நம்மளுடைய தலையில வச்சிருந்தா, நம்மளுடைய சிரசுல வச்சிருந்தா அது போறோம். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றார், அகட்டித கட்டித்தா சாமர்த்தியம் அப்படின்னு, ரெண்டு சேராததை சேர்த்து வைக்கும் பாதுகை. என்ன ரெண்டு சேராதுன்னா, நம்மளுடைய திருவடியும் பகவான் நம்மளுடைய திருமுடியும் பகவானுடைய திருவடியும் இது சேராது, நமக்கு அந்த மனசு வராது. ஆனா இதை சேர்த்து வைக்கிறது யாருன்னா பாதுகை தான். ஏன்னா எல்லா கோவிலையும் சட்டாரி நமக்கு சாதிக்கும் பொழுது பகவானுடைய திருவடி நம்மளுடைய சிரசிலையும் படுறதுனால, படாத ரெண்டு விஷயத்த பட வைக்கிறது இந்த பாதுகையினால இந்த பாதிக்கைக்கு இப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு அப்பேற்பட்ட ஆச்சரியமா இந்த விருத்தாந்தங்களை சொல்லி பாதிக்கையினுடைய பெருமைகளை சொல்லி அந்த பாதுகா சாம்ராஜ்யத்தை பரதன் எப்படி நடத்தினேர் அப்படின்றத கூட வால்மீகி நிறைய விஷயம் இல்லை. ஏன்னா அதான் நான் சொன்னேன், ரகுவம்சத்துல தசரதன் அப்புறம் ராமருக்கு போயிடுவா 14 வருஷம், அது எப்படி சாம்ராஜ்யத்தை நடத்தினேன்ற அந்த அந்த விஸ்தாரமா அந்த பாதுகையினுடைய மகிமையே பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். அப்பேற்பட்ட பாதுகையை நம்ம சேவிச்சுண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கடைசியில ஒன்று சொல்றேன், இப்ப எல்லாருடைய வாக்கும் சத்தியமாயிடுத்து. கைகேயி வந்து ஒண்ணு கேட்டா இல்லையா, என் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கிரீட்ட மகுட்டத்த சாத்தனம் அப்படின்னு கேட்டாலே அது மட்டும் பொய்யாயிடுது அப்படின்னா அதுக்கும் சுவாமி தேசிகன் சொல்றேன், அது வந்து அந்த பாதுகை மேல இருக்கிற கிரீட்டத்தை காட்டிலும் அந்த லக்ஷ்மி அது வந்து ஐஸ்வர்யம் அப்படின்றது சாஸ்வத லக்ஷ்மி கிடையாது, அதுக்கு மேல இது மகா சாஸ்வதமான பாதுகா லட்சுமியே தன்னுடைய கிரீட்டமாக சாத்தின்ற பரதன் எடுத்து பாதுகை எடுத்துட்டு போற இல்ல சத்துனா நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லல, தானே எடுத்து தன் சிரசுல எப்ப நடத்தினாரோ அந்த பட்டாபிஷேகம், அது பாதுகா பட்டாபிஷேகமோ இல்லையோ பரதனுக்கே பட்டாபிஷேகம் தான் அது. அப்பேற்பட்ட சாஸ்வதமான அந்த கிரீட்டத்தை வேற யாருக்குமே அந்த இக்ஷ்வாக்கு குலத்துல கூட அத்தனை பேர் யாருக்குமே அப்பேற்பட்ட பாக்கியம் இல்ல, பரதனுக்கு தான் அந்த பாக்கியம். அந்த கிரீட்டம் சாஸ்வதமான கிரீட்டம்னால கௌசல்யாவுடைய அந்த மனோபாவமும் பலிச்சது அப்படின்னு தான் சுவாமி தேசிகன் இங்க சொல்றேன். அப்பேற்பட்ட அந்த பாதுகையும் சேவித்திண்டு அந்த பாதுகையினுடைய மகிமையை நம்மளுக்கு காமிச்ச பரதனுக்கும் சத்ருக்னையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க இருக்கிற பாகவதாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு சீதாராம லக்ஷ்மண சமேத எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி சேவிச்சுட்டு முடிக்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷா கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.